அல்லா ரபுல் ஆலமினுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே அல்லாவுடைய சத்திய இறை தூதர்கள் உடைய வரலாறை பேசுவதற்கும் படிப்பதற்கும் கேட்பதற்கும் படிப்பினை பெறுவதற்கும் வாய்ப்பளித்த ரபுல் ஆலமீன் அந்த பேசிய கேட்ட படிப்பினைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கும் அதன் மூலமாக நாம் இம்மை மறுமையில் வெற்றி பெறுவதற்கும் வல்ல ரபுல் ஆலமீன் நாம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக என்ற துவா செய்த வண்ணம் இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நேற்றைய தினம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறுகளை முழுமையாக பார்த்தோம். அதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே துண்டு துண்டாக எந்தெந்த இடத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இருந்து நாம் படிக்க வேண்டிய கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை அல்லாஹ் சொல்ல நாடுகின்றானோ அந்தந்த இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையான அளவுக்கு சின்ன சின்னதாக குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்கின்றான். அதிலே நாம் பெற வேண்டிய படிப்பினைகளில் முக்கியமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாருடைய உம்மத்தினராகிய நமக்கும் ரப்பல் ஆலமீன் உத்தரவிடுகின்றான், ஃபும்மா ஓஹைனா இலைக்க, நபியை பிறகு நாம் உமக்கு வஹி அறிவித்தோம் உத்தரவிட்டோம், அன் இத்தபிய மில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் ஹனீஃபாவாக பின்பற்ற வேண்டும் என்று நாம் உங்களுக்கு வஹி அறிவித்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்கின்றார். ஹனீஃபாவாக என்றால் எல்லா பாத்திலான கொள்கைகளை விட்டு விலகி எல்லா விதமான தவறுகளை விட்டு விலகி அப்பழுக்கற்ற பரிசுத்தமான மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு பேர் தான் ஹனீஃபா. அந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்திலே கொள்கை ரீதியாக அகீதா ரீதியாக என்னென்ன குழப்பங்கள் இருந்தனவோ என்னென்ன பிரச்சனைகள் இருந்தனவோ எல்லா குழப்பங்களிலிருந்தும் விலகி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விலகி பரிசுத்தமான மார்க்கமாக தீன் அலி இஸ்லாத்தை ரபுல் ஆலமீன் அதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் கொடுத்திருந்தார். அதனால்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாத்துடைய மார்க்கத்தை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை ஹனீஃபா, மில்லத் இப்ராஹிம் ஹனீஃபா. அதே மாதிரி இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுவாங்க, நேற்று முந்தானது சொன்ன நினைக்கிறேன், உங்களுக்கு சூரியனை பார்த்து இது ரப்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்க, இல்ல ரப்பி இல்ல, சந்திரனை பார்த்து இது ரப்பா இருக்குமோ இல்ல, நட்சத்திரத்தை பார்த்து இது ரப்பா இருக்குமோ இல்ல, கடைசியா சொன்னாங்க எல்லா விதமான பாத்திலான கொள்கைகளை விட்டும் எல்லா விதமான பாத்திலான அகீதாக்கள் விலகி பரிசுத்தமான கொள்கையாக பரிசுத்தமான மார்க்கமாக நான் இப்ராஹிம் நான் இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அதனாலதான் சகோதரர்ல ஒரு மூமினை பொறுத்தவரையிலே அவருடைய கொள்கைகளில் அகீதாக்களில் அவர் ஹனீஃபாவாக இருக்க வேண்டியது ஒவ்வொரு மூமினுடைய கடமை. அகீதானா என்ன, கொள்கைனா என்ன? உதாரணமா ஜோசியத்தை நம்புறது, நல்ல காலம் கெட்ட காலத்தை நம்புறது, அல்லது என்னென்ன மாற்றாருடைய கலாச்சாரங்கள் குஃபாருடைய கலாச்சாரங்கள் இஸ்லாத்தின் பெயரால இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிருக்குமோ அவற்றையெல்லாம் நம்புறது, இது எல்லாமே பாத்திலான அகீதாக்கள், தவறான கொள்கைகள். உதாரணமா அதே மாதிரி சூனியம், சூனியத்தை நம்புறது, சூனியா நமக்கு வச்சிருக்காங்க, சூனியா நம்ம எடுக்கிறது, சூனியம் எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்றது, சூனியம் வைக்கிறதுக்காண்டி ஏற்பாடு பண்றது, ஏதாவது சின்ன விஷயம் உடனே எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க நினைக்கிறது. அப்ப எவையெல்லாம் அல்லாவுடைய தக்தீர், அல்லாவுடைய குதிரத்தை விட்டு அல்லாவுடைய குதிரத்துக்கு மேலே, அல்லது அல்லா நாட்டு அல்லாவுடைய நாட்டம் அல்லாவுடைய மஷியத்துன்னு ஒன்றுக்கும் அந்த அல்லாவுடைய நாட்டத்துக்கு மேலே இது நடந்திருக்கும் நினைக்கிறோமோ இதெல்லாம் பாத்திலான கொள்கைகள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இது அல்லாவின் நாட்டப்படிதான் நடந்தது என்ற நம்பிக்கைக்கு மாற்றமா ஒருத்த வந்து இது அதனால் நடந்திருக்குமோ இதனால் நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ இப்படி நடந்திருக்குமோ என்று நம்புவதும் அதன் மீது நம்பிக்கை கொள்வதும் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு எதிரானது, புறம்பானது. அதனால ஒரு மூமினை பொறுத்தவரை அகீதா அவனுடைய கொள்கைகளை சரிபார்த்துக் கொள்ள வேண்டியது, சரி செய்து கொள்ள வேண்டியது ஒரு மூமினுடைய கட்டாய கடமை. அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹனீஃபாவான மார்க்கமாக ஆக்கினதுனால அல்லாஹ் சொல்றான் அனித்தபி அமில்லத்த இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்க ஹனீஃபாவாக பின்பற்றுங்கள் என்று நபியே உமக்கு நாம் வஹி அறிவித்திருந்தோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் லகது காணலக்கும் கது காணலக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம, இப்ராஹிமிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கின்றது. எப்படி லகது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குதுன்னு ரசூல் அல்லாஹ் சொன்னானோ, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லும்போது நமக்கு சொல்றான் கது காணலக்கும் ஃபி இப்ராஹிம உஸ்வத்துன் ஹசனா, கது காணலக்கும் உஸ்வத்துன் ஹசனா ஃபி இப்ராஹிம, இப்ராஹிமிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அப்ப எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியோ, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அழகிய முன்மாதிரி. எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மார்க்கத்தை நம்ம பின்பற்றணுமோ, அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தர்றான். ஏன்னா மற்ற எந்த நபிமார்களுடைய மார்க்கத்தையும் நம்ம பின்பற்றணும் அவசியம் கிடையாது. மற்ற நபிமாருடைய மார்க்கத்துக்கும் ரசூலுல்லாஹி மார்க்கத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்துச்சு, நிறைய டிஃபரெண்ட் இருந்துச்சு. நீங்க பார்க்கலாம் அடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரலாறுல அவங்க அத்தா அம்மா அவ நிக்க வச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து நிக்க வச்சு எல்லாரும் போய் காலில் போய் விழுவாங்க, சஜ்தா செய்வாங்க, எல்லாரும் சஜ்தா செய்வாங்க. அவங்க காலத்துல அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்து இன்னைக்கு வரும் பாருங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, அக்காவையும் தங்கச்சி உன்ன கல்யாணம் பண்ணிப்பாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அக்காவையும் தங்கச்சி உன்ன கல்யாணம் பண்ணிப்பாங்க, அது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு அவங்க மார்க்கத்துல. இப்படி பல்வேறு நபிமார்களுடைய மார்க்கத்திலே சட்டங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே சட்டங்களுக்கு நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தினுடைய சட்டங்களுக்கும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்தின் சட்டத்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அதனாலதான் லக்கது காணலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று சொன்ன அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், கது காணலக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹிம், இப்ராஹிம் இடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குதுங்கிறான். அதே மாதிரி எப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் ரசூலுடைய வழியை பின்பற்றுங்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னானோ, அதே மாதிரி அல்லாஹ் சொன்னான் சும்மா அவஹைனா இலைக்கா நத்தபி மில்லத்தி இப்ராஹிம் ஹனீஃபா, பரிசுத்தமான இப்ராஹிமுடைய மார்க்கத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுக்கு வஹி அறிவித்தோம் அப்படிங்கிறான். சோ அந்த அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்தினராகிய நமக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு நெருக்கமான உறவும் தொடர்பு உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற ஒரு பரிசுத்தமான அகீதா கொள்கை உடையவர்களா இருந்தார்களோ அதே கொள்கை தான் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினராகிய நமக்கும் இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுக்கிறான். இது நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை. அடுத்து பார்த்தோம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அழைப்பு பணியுடைய ஸ்டைலை பார்த்தோம், அழைப்பு பணியுடைய ஸ்டைல். இவங்களுடைய அழைப்பு பணியை பார்த்தோம்னா, இவங்களுடைய தாவாவுடைய ஸ்டைலை பார்த்தோம்னா, இதுல என்ன பெரிய பலன் ஏற்படுச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேத்தே உங்களுக்கு சொன்னேன் பெரிய பலன்ல ஒண்ணு ஏற்படல. அவங்க அழைப்பு பணியை ஏத்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்ட கூட்டமா இஸ்லாத்துக்கு வந்தாங்க, லட்ச லட்சமா இஸ்லாத்துக்கு வந்தாங்க, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்ன இப்ராஹிம கான மில்லத்த ஹனீஃபா, இப்ராஹிம் அவரே ஒரு சமுதாயமாக இருந்தார். அவங்க இருந்தது ஒரு தனி மனுஷன், ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் இப்ராஹிமே ஒரு சமுதாயமாக இருந்தார். காரணம் என்னன்னா சகோதரர்களே, ஒரு தனி மனிதராக இருந்து தாவா செய்றாங்க, அவங்களுடைய தாவாவுக்கு பெரிய அளவுல அங்க அசர் ஏற்படல, மக்கள் இஸ்லாத்துக்கு பெரிய அளவுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து மார்க்கத்தை பின்பற்றல ஏத்துக்கல. இருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து அவரை ஒரு தனி சமுதாயம் அப்படின்னு சொல்றாண்டா, அதற்கு அடிப்படை காரணம் அவருடைய இஹ்லாஸ், தாவாவிலே அவர்கள் மேற்கொண்ட இஹ்லாஸ், அல்லாவுக்காக என்ற இஹ்லாஸ், அந்த சமுதாயத்தின் மீது கொண்ட பரிவு பற்றுதல். அப்ப தாவாவுக்கு பேசிக் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது ஞாபகப்படுத்துறது, தாவாவுக்கு அடிப்படை தகுதி பேச்சுத்திறமையோ நாவன்மையோ அழகான அற்புதங்களோ ஆதாரங்களோ அல்ல, மாறாக உள்ளத்தில் இருக்க வேண்டிய இஹ்லாஸ் தான். அந்த இஹ்லாஸ் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு முழுமையா இருந்ததுனாலதான் அவர்களுடைய தாவா பணியின் மூலமாக எதிர்வினை தப்பான வினை நடந்துச்சு. ரியாக்ஷன் என்னாச்சு? எதிர்வினை தப்பான ரியாக்ஷன் ஆச்சு. என்ன ரியாக்ஷன்? இவங்களுடைய தாவாவை ஏத்துக்கிறதுக்கு பதிலா இவர்களை நெருப்புல போட்டு புசுக்க வந்தாங்க. இவங்களுடைய தாவாவை ஏத்துக்கிறதுக்கு பதிலா இவங்க சிலைகளை உடைச்சதை அக்செப்ட் பண்றதுக்கு பதிலா அதுக்கு சொன்ன அறிவுபூர்வமான காரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தப்பான ரியாக்ஷன் ஆச்சு. ஆனால் அந்த தப்பான ரியாக்ஷனிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மிகப்பெரிய உதவி செஞ்சான். அப்ப தாவாவுக்கு அடிப்படை நாவன்மையோ சொல்வன்மையோ பெரிய ஆதாரமோ பெரிய அற்புதமோ நிகழ்த்துவதல்ல, மாறாக தாவாவுக்கு அடிப்படை உள்ளத்தில் இருக்க வேண்டிய இஹ்லாஸ். அல்லாஹ்வுடைய மார்க்கம் தலை தொங்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைக்க வேண்டுமே, இந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்ற அந்த இஹ்லாஸும் கவலையும் தான் அடிப்படை. அந்த அடிப்படையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். எந்த அடிப்படையில? அவரே ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார் அப்படிங்கிற ஒரு பட்டப்பேரோட. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் இன்னொரு படிப்பை நாம் பெற வேண்டிய முக்கியமான படிப்பின் சொன்னா, அல் இம்திஹான் உல் இஹ்திபார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சோதித்த ஒவ்வொரு சோதனை, ஒவ்வொரு சோதனை, எத்தனை சோதனை சோதிக்கிறோம் ஆரம்பத்திலிருந்து பாருங்க. ஒவ்வொன்றா அல்லாஹ் ரப்பல் அலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சோதிக்கிறான், நெருப்பு குண்டத்தில் போட்டு சோதிக்கிறான், தன் மகனையே அறுத்து பலியிட சொல்றான், இப்படி தன்னுடைய மனைவி விஷயத்துல ஒரு அநியாயக்கார அரசன் போய் மாட்டிக்கிறாங்க, அங்க ஒரு சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான், இப்படி ஏராளமான சோதனைகளை அல்லாஹ் சுபானத்துல ஒன்றின் பின் ஒன்றாக ஒன்றின் பின் ஒன்றாக கொடுத்தால் கூட அத்தனை சோதனைகளிலும் அவர்கள் நிலை குலையாம ஸ்டெபிலிட்டி. அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கலாம், ஒரு சோதனை வரும் பொழுது இந்த அடியான் நிலை குலையாமல் இருக்கிறானா, ஸ்டெபிலிட்டியா இருக்கிறானா, இதைத்தான் அல்லாஹ் பாக்குறான். இதுக்குதான் அரபில சபர் சொல்லப்படும். சபர் நம்ம பொறுமை பொறுமைங்கிறப்ப பொறுமை அல்ல, ஸ்டெபிலிட்டி, நிலை குலையாமை, ஸ்ட்ராங்கா நிக்கிறது. இதுல அல்லாமல தவக்குள்ள அல்லாஹ் நம்பிக்கையில ஸ்ட்ராங்கா நிக்கிறானா இல்ல கொஞ்சம் அப்படி பிறந்துறானா அப்படின்னு பாக்குறதா அல்லாட நோக்கம். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஷத்துல் பலாயி அல் அன்பியா அஷத்துல் நாசி பலா அன் ரசூலா சொல்றாங்க, மனிதர்களிலேயே அதிகமான சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டது நபிமார்கள் தான். மனிதர்கள் நம்மளுக்கு ஒரு சோதனை, நமக்கு ஒரு கஷ்டம், ஒரு கஷ்டமே கிடையாது. அல்லாஹ் ரசூலா சொல்றாங்க, மனிதர்களிலேயே அதிகமான சோதனைக்கு உட்படுத்தப்படுபவர்கள் யாருன்னு சொன்னா நபிமார்கள் தான். ஒவ்வொரு நபிக்கும் அந்த சோதனையை பாருங்க, அவங்களுக்கு வித்தியாச வித்தியாசமான சோதனைகள் அல்லாஹ் கொடுத்தான். காரணம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நாம சொல்றோம் என்னன்னு சொன்னா, என்ன சார் நான் தொழுறேன் வணங்குறேன், எனக்கு போய் இப்படி சோதனைலாம் வருது. நம்ம நினைக்கிறோம் நம்ம அல்லாவுடைய கொஞ்சம் இபாத்து செஞ்சுட்டா போதும், அல்லாஹ் நமக்கு எந்த சோதனையும் கொடுக்க கூடாது, எந்த தோல்வி கொடுத்துட கூடாது, நம்ம அப்படியே நிம்மதியா சந்தோஷம் அப்படியே வச்சிருக்கணும் அப்படி மிதப்புல அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாவுடைய அடியார்களில் அல்லாவுக்கு மிக மிக விருப்பமானவர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்கள் தான் மனிதர்களே அதிகமா சோதனைக்கு உட்படுத்தப்பட்டவங்க, அதிகமான சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டவங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், நூஹ் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், அடுத்து வர யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு இருக்குது, அந்த வரலாறா இருக்கட்டும், அத்தனை நபிமார்களுமே பல்வேறு விதமான சோதனைகளுக்கும் வேதனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆட்படுத்தப்பட்டார்கள் சொன்னா, அதற்கு காரணம் சகோதரர்களே அல்லாஹ் அவங்களை கஷ்டப்படுத்தணும், அவங்களை வேதனைப்படுத்தணும் என்பதல்ல, மாறாக அல்லாஹ் அவர்கள் மீது அன்பையும் பரிவையும் வைத்து அந்த சோதனை நடத்துகின்றான். அந்த சோதனையிலே அவங்களுடைய ஸ்டெபிலிட்டியை, அவங்களுடைய அந்த நிலைகுலையா தன்மையை, அவங்களுடைய அந்த சபரை அல்லாஹ் பார்க்கும் பொழுது ரப்பல் ஆலமீன் சந்தோஷப்படுறான். இதுதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அ ஹசிபன்னாஸ் அலிஃப் லாம் மீம் அ ஹசிபன்னாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். என்ன இந்த மக்கள் விளங்கிக் கொண்டார்களா, அவர்கள் நாங்கள் ஆமன்னா நாங்கள் ஈமான் கொண்டோம், நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டோம், நாங்க கலிமா சொல்லிட்டோம், நாங்க தாடி வச்சிட்டோம், தொப்பி வச்சிட்டோம் இப்படின்னு சொன்ன உடனே அவங்களை அப்படியே விட்டுருவோம், ஒஹும் லா யுஃப்தனூன், அவர்கள் எந்த சோதனைக்கும் ஆட்படுத்தப்பட்ட மாட்டார்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்களா, இல்ல உலகம் கபலியும் இவர்களுக்கு முன் சென்ற சமுதாயத்தினரை, முன் சென்ற நபிமார்களை ஏராளமாக சோதித்திருக்கிறோம். எதற்காக, ஒல யால மன்னல்லாஹுல்லதீன சதகோ ஒல யால மன்னல் காதிபீர். அந்த ஆமன்னா ஈமான் கொண்டோம் என்று சொன்னவர்களிலேயே உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று நாம் அறிந்து கொள்வதற்காக அல்லது அறிவிப்பதற்காக, இந்த உலகம் தெரிந்து கொள்வதற்காக நாம் அவர்களை சோதித்தோம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதா அஹப்பல்லாஹ் இம்ரான் இபத்தலா, அல்லாஹ் ஒரு அடியான் மீது முஹப்பத் வச்சிட்டான்னு சொன்னா, அல்லாஹ் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் அல்லாஹ்வுடைய முஹப்பத் நமக்கு கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய நேசம் நமக்கு கிடைக்கணும். அல்லாஹ்வுடைய நேசத்தை ஆசைப்படாத மனிதர்கள் உலகத்தில் இருக்க முடியாது. யாராவது இந்த உலகத்துல எனக்கு அல்லாட நேசம்லாம் தேவையில்லைங்க, நான் இப்போ அல்லாட சண்டை போட்டே இருக்கணும் ஆசைப்படுறேன் அப்படி யாரும் நினைக்கிறோமா, அல்லாட நேசம் நமக்கு கிடைக்கணும், அல்லாட அருள் நமக்கு கிடைக்கணும், அல்லாவுடைய அன்பு கிடைக்கணும் ஆசைப்படுறோம். அப்படி அல்லாவுடைய அன்பு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறது முதல் அடையாளம் என்ன தெரியுமா, நமக்கு முதல்ல சோதனை வர ஆரம்பிக்கும். அப்பதான் அல்லாவுடைய அருள், அல்லாவுடைய அன்பு நமக்கு வர ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சஹாபி சொன்னா, உன்னி உஹிப்புக்கு யார சொல்லலாம், யார சொல்ல நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னாங்க. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹே என்னப்பா சொல்ற, பா சொல்லுப்பா, என்ன சொல்ற, என்ன சொல்ற, நேசிக்கிறங்கறியா, பார்த்து சொல்லு அப்படின்னாங்க. சஹாபிக்கு பயமா இருந்துச்சு, நம்ம தப்பா சொல்லட்டுமா, எதுவும் நம்ம தெரியாதுன்னு சொல்லலாம், யார சொல்ல உங்களை நேசிக்கிறோம்னு சொன்னா இது என்ன தப்பு, இது ரசூலா பார்த்து சொல்லு, கவனமா சொல்லு சொல்றாங்களே அப்படின்னாங்க. ரசூலா சொன்னாங்க, அப்படி இல்லப்பா, என்னை நேசித்தால் முதல் அடையாளம் என்னவென்றால், பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளத்தை போன்று உன்னை நோக்கி வறுமை வந்து சேரும். உலகத்தில் எந்த தலைவருமே இப்படி சொன்னது கிடையாதுங்க, என்னை நேசித்தால் உங்களுக்கு செல்வம் பொழிக்கும், என்னை நேசித்தால் உங்களுக்கு அருள் கிடைக்கும், என்ன நேசித்தால் நீங்கள் கூட நடக்கலாம், செவிடன் பார்க்கலாம், இப்படி எல்லாம் பிராடு பண்றதா உலகத்தில் இருக்கிற தவிர, உலகத்திலேயே என்னை நேசித்தால் பள்ளத்தை நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளத்தை போல உங்களை நோக்கி வறுமை வந்து சேரும் என்று எச்சரித்த ஒரே தலைவர் கண்ணன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அப்போ அல்லாஹ் யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கு தான் தன்னுடைய சோதனைகளை முதல்ல அல்லாஹ் அனுப்புவான் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு இந்த மாதிரி தப்பான என்ன வராது, என்ன வராது, நானும் என்ன சார் தொழுது தொழுது பாக்குறேன், வணங்கி வணங்கி பாக்குறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு சதகா செஞ்சு செஞ்சு பாக்குறேன், போகலையா சார் கஷ்டம் போக மாட்டேங்குது, மேலும் மேலும் எனக்காக தான் வந்துட்டு இருக்குது, இந்த வாரத்தை எழுந்து விட்டு மூதை ஃபஜர் கூட தொழுவாம எடுத்துக்கிறான், அவன் ஹோ ஹோன்னு போயிட்டு இருக்கான், நான் தஹஜ்ஜுதே தொழுவ ஆரம்பிச்சிடறேன், எனக்கு தான் வறுமை வந்துருக்குது, கஷ்டம் வந்துருக்குது. அப்ப நாம் என்ன நினைக்கிறோம்டா, உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அதனுடைய கூலி இந்த அற்பமான உலகத்திலே கிடைச்சிடணும். அஸ்லாம் அலைக்கு ரஹமத்துல்லா, அஸ்லாம் அலைக்கு ரஹமத்துல்லா சலாம் சொல்லிட்டா, வலது பாக்கெட்ல ஒரு கோல்டு கேன், இடது பாக்கெட்ல கோல்டு கேன் புத்துணர்ந்து விழுந்துடணும் அப்படி எதிர்பார்க்கிறோம். இது வந்து எவ்வளவு ஒரு மோசமான எதிர்பார்ப்பு, இது எவ்வளவு ஒரு அற்பமான எதிர்பார்ப்பு என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் செய்யக்கூடிய இபாதத்துகளுக்கும் நம்முடைய நல்ல அமல்களுக்கும் நல்ல ஒழுக்கத்திற்கும் நல்ல காரியங்கள் நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கும் எவ்வளவு அற்புதமான நன்மைகளை கூலிகளை அல்லாஹ் ஆகரத்தில் எதிர்பார்த்து வச்சிருக்கிறான், தயாரித்து வச்சிருக்கிறான். இன்னமா துவஃபூன உஜூரஹும் யௌமல் கியாமா, நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் மறுமையில் தான் கூலி வழங்கப்படும் அப்படிங்கிறான். நம்ம அதை பத்திலும் கவலைப்படாம, உலகத்திலே நான் தொழுதா உடனே வசதி வாய்ப்பு போட்டுருக்கணும், உலகத்துல கொஞ்சம் தாடி வச்சுட்டா போதும் எனக்கு அப்படி செல்வம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற பாருங்க, இந்த எதிர்பார்ப்பு தப்பான எதிர்பார்ப்பு என்பதை நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அவ்வளவு நேசிச்சான், ஆனால் நபிமார்களிலேயே எந்த அளவுக்கு ஹலீலாக தன்னுடைய உற்றத்தோழராக ஆக்கி கொண்டானோ அந்த அளவுக்கு தன்னுடைய நபியை அதிகமதிகமா சோதிச்சான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இவ்வளவு சோதனையிலையும் இவ்வளவு கஷ்டத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க பாத்தீங்களா, அல்லாஹ் சொல்றான் இவ்வளவு கஷ்டப்படுத்துறான், சிரமப்படுத்துறான், பிள்ளைய தான் பெத்த பிள்ளைய அறுக்க சொல்றான், நெருப்புல தூக்கி போட வைக்கிறான், இன்னும் வித்தியாச வித்தியாசமா அல்லாஹ் சோதிக்கிறான். அவ்வளவு சோதனைகளுக்கு பிறகும் இப்ராஹிம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், என்னுடைய வயோதிக காலத்திலும் இஸ்ஹாக் என்ற ஒரு ஆண்மகனை எனக்கு கொடுத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும், என்னுடைய வாலிபத்திலே எனக்கு இஸ்மாயில் என்ற ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும். அப்ப அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான், இவ்வளவு சோதனை நாம சோதிச்சாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, தனக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அவங்க நினைச்சாங்க, எனக்கு தனக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்தை அவங்க நினைச்சாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துமர் ரலியல்லாஹு அன்ஹு ரோட்ல போயிட்டு இருக்காங்க, போகும்பொழுது அங்க ஒரு வயோதிகன் ஒத்தம் பாவம் அப்படியே எல்லாம் இழந்து உடல் செயல்பாடுகள் எல்லாம் இழந்து அப்படியே கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, ரசூலுல்லாஹ் யா ரசூலுல்லாஹ், இந்த வயோதிகன் பாவம் பார்வை இழந்துட்டாரு, பேசு திறமை இல்ல, சாப்பாடு உள்ள இறங்குறது இல்ல, எல்லாம் கைகால் எல்லாம் இழந்துருச்சு, இவரு அல்லாட்ட எந்த நியமத்தை பத்தி பதில் சொல்வாரு, இவருக்கு அல்லாட என்ன நியமத்து இருக்குது. நபிசுல்லா சொன்னாங்க, ராகத்தை சிறு கழிக்கிறாரா இல்லையா, அவர் சிறு ராகத்தான் போயிட்டு இருந்தா இல்லையா, இது எவ்வளவு பெரிய நியமத்து, ரெண்டு நாளைக்கு சிறுநீர் போட்டா என்ன ஆகுங்க, மூணு நாளைக்கு நம்ம வயிற்றுல உள்ள அசுத்தம் வெளியாகல என்ன ஆகும். அதனாலதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாத்ரூம் போயிட்டு வெளியே வரும்பொழுது கூட அல்ஹம்துலில்லாஹில்லதி அதஹப அன்னியல் அதா வாஃபானி, என்னோட நஜிஸ் எல்லாம் என்னோட வயிற்றுல இருந்து வெளியாக்கி எனக்கு ராகத்தை கொடுத்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும், சுக்ரியா செய்யுங்கட்டாங்க. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நமக்கு அல்லாஹ் அது தரல இது தரல, எனக்கு பங்களா தரல, கார் தரல, செல்வம் தரல, கோல்டு தரல, இப்படி யோசிப்பதை விட எனக்கு ராகத்தை அல்லாஹ் என்னென்ன கொடுத்துருக்கிறான், எனக்கு எவ்வளவு பெரிய நியமத்தை கொடுத்துருக்கிறான், அல்லாஹ் தந்த நியமத்தை நினைத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதுதான் ஒரு மூமினுக்கு அழகு. அதத்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் செஞ்சது. அல்லாஹ் சொல்றான், அவங்க சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபலி அலல் கிபரி, என்னுடைய வயோதிக காலத்திலும் இவ்வளவு தள்ளாத வயசுலையும் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்ஹாக்குன்னு ஒரு குழந்தையை கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு நாம ஒரு மனிதன் மரணிக்கும் நேரத்தில் அவனுக்கு வசியத் செய்ய வாய்ப்பு கிடைத்தால், மரணிக்கும் தருவாயிலே ஒரு மரண சாசனம் சொல்வதற்கோ வசியத் சொல்வதற்கோ வாய்ப்பு கிடைச்சா என்ன சொல்லணும் அப்படிங்கறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இன்னைக்கு நாமெல்லாம் வந்து நம்ம நாமே யோசிச்சு பார்க்கணும், இப்ப எனக்கு மரண நேரத்தில் வசியத் செய்ய வாய்ப்பு கிடைச்சா நான் என் பிள்ளைய கூட்டி என்ன சொல்லுவேன், என் பிள்ளைய கூட நான் என்ன சொல்லுவேன். நம்ம ஒவ்வொருத்தரும் தனிமையா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், காலையில தகஜ்ஜுத் தொழுது தனிமையா கொஞ்சம் யோசிங்க, நாம் எனக்கு வந்து மரண நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு முன்னாடி உட்காந்து அவனுக்கு வசியத் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் என்ன வசியத் செய்வேன், நான் என்ன வசியத் செய்யணும், அவனுக்கு என்ன உபதேசம் செய்யணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய கடைசி காலத்திலே அவர்கள் செய்த வசியத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது நமக்கு உலகத்தில் கியாமத்து நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை. ஒவ்வொரு மூமினும் அவனுக்கு மரண தருவாயில் வசியத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் இதைத்தான் வசிய செய்யணும். என்ன செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சொன்ன குர்ஆன்ல இப்ராஹிமோ பனீஹி, இப்ராஹிம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசிய செய்தார். இப்ராஹிம் தன்னுடைய மரண தருவாயில் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசிய செய்தார். என்ன வசியத்து, அனிஸ்தபா லக்குமுத்தீன, அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கின்றான், ஃபலா தமூ துண்ண இல்லா வந்து முஸ்லிமோன், நீங்கள் மரணிக்கும் பொழுது முஸ்லீமாகவே தவிர மரணிக்க கூடாது. அப்ப என்ன வசியச்சேனோ, அல்லாஹ் பிள்ளைய நம்ம மகன் கொடுத்த மகனே, நமக்கு அல்லாஹ் வீட்டை கொடுத்தா, வாசலை கொடுத்தா, செல்வத்தை கொடுத்தா, சொத்தை கொடுத்தா, அதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஞாபகத்து இந்த தீன் அல் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தை உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் பின்பற்ற வேண்டும், உன்னுடைய வம்சத்தாருக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நூற்குள் பின்பற்றி நடக்கணும் என்றுதான் ஒரு மூமின் தன்னுடைய மரண தருவாயில் வசிய செய்ய வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செஞ்சது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா இன்னைக்கு நாம என்ன வசியத் பண்ணுவோங்க, என்னுடைய கடைசி காலத்து ஆசமா, டே நீ உங்க அக்காவத்தை தான் பொண்ணு எடுக்கணும்டா, உங்க அக்கா பொண்ணதான் உன் பிள்ளைக்கு முடிக்கணும்டா, அல்லது உன் அண்ணன் பிள்ளை தான் உன் பிள்ளைக்கு முடிக்கணுமா, இதான் கடைசி காலத்து வசியத்து. அவன் முடிச்சா என்ன, முடிக்காதா என்ன, அவனுக்கு அந்த பிள்ளைய பிடிக்கவே பிடிக்காது. இல்ல இல்ல, எங்க தாத்தாவுடைய வசியத்தை முடிச்சுதான் ஆகணும், வலுக்கட்டாயம் தலையில கட்டி வைக்கிறாங்க, பத்தாவது நாள் சரி கொண்டு நிற்கிறான், தாத்தாவுடைய வசியத்து காத்துல பறந்துருது. அப்ப இந்த மாதிரி பைத்தியகரத்தனமான வசியை செய்யறதை விட, அல்லது எனக்கு அங்க ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை நீ எடுத்துக்க, இந்த வீட்டை நீ எடுத்துக்க, இது அல்லாஹ் நிர்ணயிச்சா நீங்க சொல்ல வேண்டியதில்லை. எந்த வீடு யாருக்கு, எந்த சொத்து யாருக்கு, இதெல்லாம் வசியத்து பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க மூத்தா போயிட்டு அது உங்க சொத்தை இல்ல, ஆட்டோமேட்டிக்கா அவங்க யார் யாருக்கோ அல்லாஹ் நிர்ணயிச்சுதான். பிள்ளைக்கு இத்தனை, பொம்பளை பிள்ளைக்கு இத்தனை, ஆம்பளை பிள்ளைக்கு இத்தனை, மனைவிக்கு இத்தனை, சகோதரருக்கு இத்தனை, சகோதரிகளுக்கு இத்தனை, உடன் பிறந்தவங்களுக்கு இத்தனை, உடன் பிறக்காதவங்களுக்கு இத்தனை, பைத்துல் மாலிக்கு எவ்வளவு, எல்லாம் அல்லாஹ் தெளிவாக தீர்ச்சிதான். நீங்க உட்காந்து கடைசி காலத்துல வசிய செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அப்ப அதனால இந்த மாதிரி பைத்தியகரத்தனமான வசியை செய்வதை விட நாம் நம் பிள்ளைகளுக்கு என்ன வசிய செய்யணும், இந்த பாரு உன்னுடைய இஸ்ஸத்து, உன்னுடைய கண்ணியம், உன்னுடைய உயர்வு, உன்னுடைய தாழ்வு, மரணம், சாவு அனைத்தும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் படி தான் நிகழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாம் தான் உனக்கு இஸ்ஸத்து, அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் உனக்கு கண்ணியம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல ஒரு சின்ன விஷயத்தோட நீ மீறிடாத, நான் தான் என் காலத்துல நிறைய பாவம் பண்ணி தப்பு செஞ்சுட்டேன், அதுக்கு எனக்கான துவா செய்யுங்க, நீங்க உங்க காலத்துல பாவம் பண்ணாதீங்க, தப்பு செய்யாதீங்க என்று ஒரு மூமின் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசிய செய்ய வேண்டும் என்பதை நம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வசியத்தாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி எந்த இக்கட்டான நிலையிலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்கும் என்ற விஷயத்திலே நிராசையாகாமல் இருப்பது நம்ம பார்த்தோம். நெருப்புலத்துக்கு போற நேரத்திலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே வந்து கேட்ட போது கூட என்ன சொன்னாங்க, ஹஸ்பி அல்லாஹு நியமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பவர்கள் மிக சிறந்தவன், அவன் என்னுடைய பொறுப்பேற்பான், நீங்க தேவையில்லை. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே வந்து உதவி கேட்டா கூட உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லைங்க, எனக்கு அல்லாஹ்வுடைய உதவி போதும் அப்படின்னு சொன்னவங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இது நம்முடைய மூவிற்கு மிகப்பெரிய படிப்பினை. எவ்வளவு பெரிய சோதனைகள், எவ்வளவு பெரிய கஷ்டங்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த நேரத்தில் அல்லாஹ் மீது நாம் கொள்ள வேண்டிய தவக்குள் நம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய படிப்பினை. அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அற்புதமான வழிபாடு வழிமுறைகளில் ஒன்று தக்ரீமு தியாஃபா, விருந்தினர்களை கண்ணியப்படுத்துவது. விருந்தினர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி கண்ணியப்படுத்துவாங்க, விருந்தாளிகளுக்கு முதல் முதல்ல விருந்தளிக்கும் கலாச்சாரத்தை ஆரம்பிச்சவங்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரசூலா சொல்றாங்க. விருந்தாளிகளுக்கு விருந்தளிக்கும் கலாச்சாரத்தை ஆரம்பிச்சவங்க ரசூலா தான். அப்ப விருந்தளிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய இபாதத்து, ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய கலாச்சாரம். அதை நான் ஒவ்வொரு முஸ்லீமே முறையா கடைபிடிக்க வேண்டும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எப்பவாவது யாருக்காவது விருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வீட்டுல அதாவது அரபுல பழமொழி சொல்லுவாங்க என்னன்னு சொன்னா, கசீரு ரமாத், அதாவது சாம்பல் அதிகமா உடையவர், சாம்பல் அதிகமா உடையவர் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கசீரு ரமாத் அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து சமுதாயத்துல ரொம்ப நல்ல மரியாதை. என்னன்னு சொன்னா அவங்க வீட்டுல சாம்பல் அதிகமா இருக்கும், எப்ப பார்த்தாலும் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் விருந்தாளிகள் விருந்தளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அரபுல அவருக்கு வந்து பட்டப்பேரு சொல்லுவாங்க, கசீரு ரமாதுங்குவாங்க, சாம்பலை அதிகமா கொண்டவர் அப்படின்னு சொல்லி. அப்ப இது வந்து அரபு மக்கள் இந்த கலாச்சாரம் உண்டு. இன்னைக்கு நீங்க பார்க்கலாம் அரபு மக்கள்கிட்ட, அரபிகள்கிட்ட, சவுதிக்காரர்கள்ட்ட ஆயிரம் குறைபாடுகள், ஆயிரம் பிரச்சனை இருக்கும். சாப்பாடுன்னு உட்காந்துட்டாண்டா வேலைக்காரன் மிஸ்கின் எல்லாத்தையும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க, எல்லாம் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. இன்னைக்கு நாம வேலைக்காரன் மூணு உட்காந்து சாப்பாடு விடுவோம் வீட்டுல, வேலைக்காரன் நம்மளோட சாப்பிடா, ஏய் என்ன என்னோட உட்காந்து சாப்பிட, தனியா அப்ப சாப்பிடு அப்படிங்குவோம். நம்ம சாப்பிட்டு போட்ட மிச்சத்தை தான் வேலைக்காரன் சாப்பிடணும் நினைப்போம். இதுவல்ல ஒரு மனிதனை மதிக்கிறது. இன்னைக்கு அரபுகாரங்கள்ட்ட பாக்குறோம், வேலைக்காரன் மிஸ்கின் தோட்டி கக்கூஸ் இருக்கிறவன் எல்லாம் ஒன்னா உட்காந்து ஒரே சாப்பாட்டை ஒரே பிளேட்ல கொட்டுவாங்க, ஒன்னா உட்காந்து வரிசையாக சாப்பிடுவோம், ஒட்டமா உட்காந்து சாப்பிடுவாங்க. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அழகான பண்பாடு, மனிதர்களை மதிக்க கற்றுக் கொடுத்த ஒரு பண்பாடு. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் ஆரம்பிச்சது. விருந்துன்னு சொன்னா பெரிய வீட்டுல பெரிய ஷாமியானா போட்டு, சீரியல் லைட் போட்டு, பெரிய தாமதம், அது உள்ள விருந்து. அன்றாட நாம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல யாரையா பங்கு சேர்த்துக்கிறது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவில யாரையா கூட்டு சேர்த்துக்கிறது, நம்ம சாப்பிடும் யாராவது வாங்க அவங்க வீட்டுக்கு வாங்க கூட சாப்பிட போலாம் அப்படின்னு கூட்டு போறது, இதுதான் விருந்து. இந்த விருந்து என்பது அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு அழகான கலாச்சாரம். இதையும் நாம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வாழ்க்கையில அவங்க கற்றுக் கொடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, முதன் முதலாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்த நபி. முதன் முதலாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செஞ்சவங்க. ஷாமில இருந்து அவங்க பலஸ்தீன்ல இருந்து ஷாமுக்கு வந்தாங்க, ஷாமில இருந்து மிஸ்ருக்கு போனாங்க, மிஸ்ருல இருந்து மக்காவுக்கு வந்தாங்க, மக்கால இருந்து மறுபடியும் ஷாமுக்கு போனாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்தல் என்ற இந்த ஹிஜ்ரத்தை முதன் முதலாக கற்றுக் கொடுத்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய வாழ்க்கையில நாமளும் கத்துக்கணும். எம்பெருமான சல்லல்லாஹு சொல்றாங்க, எப்போ நீங்க வசிக்கக்கூடிய பகுதியில அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு வசதி இல்லையோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு வாய்ப்பு இல்லையோ, அல்லாஹ்வுடைய தீன் இஸ்லாத்தை உங்களுக்கு பின்பற்ற விடுறது இல்லையோ, அல்லாஹ்வுடைய தீனை உங்களுக்கு நிலைநாட்ட விடுறது இல்லையோ, அந்த ஊர்ல வசிப்பதே நமக்கு கூடாது. அல்லாஹ் கேக்குறான், மறுமையில அல்லாஹ் கேட்பானா, இவ்வளவு விசாலமான பூமி இருந்து நீங்க ஒரு குறுகிய எல்லைக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க, அப்ப நமக்கு அல்லாஹ் காப்பாத்தணும். இந்தியாவிலும் அப்படி ஒரு நிலைமை ஏற்படுமையானால், இதற்கு ஏற்படல, அப்படி ஏற்படுமையானால் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியல, பள்ளிவாசல் கட்ட முடியல, தொழ முடியல, நம்முடைய சரியத்தை நம்ம ஃபாலோ பண்ண முடியல என்ற நிலை ஏற்படும் பொழுது இந்திய முஸ்லீம்களும் வாஜிபாயிடும். எங்க இருந்தாலும் அவங்க இல்லாத தீனை பின்பற்ற முடியுமோ அங்கு ஹிஜ்ரத் செய்யறது. மக்கத்து முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செஞ்சு மதினாக்கு வந்த மாதிரி ஹிஜ்ரத் என்பது ரசூலுல்லாஹ் காலத்தோடு நின்று போயிரல, அது கியாமத் நாள் வரைக்கும் இருக்குது. ஆகவே ஹிஜ்ரத் என்பதை முதன் முதலாக கற்றுக் கொடுத்தவங்க, அது மிகப்பெரிய இபாதத்து ஹிஜ்ரத் என்பது. அந்த ஹிஜ்ரத்தை கற்றுக் கொடுத்தவங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையில நமக்கு ஏராளமான படிப்பினைகள் பாடங்கள் இருக்கும் பொழுது அவற்றை நாம் பின்பற்றி நடப்பது அத்தியாவசியமான கடமை. அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல்ல ஒரு குழந்தையை கொடுத்தான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி. அதுக்கப்புறம் 80-90 வயசுல ஒரு குழந்தையை கொடுத்தான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி. இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் யாரு, ரெண்டையுமே மூமின்களாக நாம நம்புறோம், ரெண்டு குழந்தைகளுமே நம்புறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் இஸ்மாயில்னு கொடுத்திருந்தான், இஸ்ஹாக்னு ஒரு குழந்தையை கொடுத்தான். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அதுல இருந்து அவங்களுடைய பரம்பரை பெரிய நிறைய நபிமார்கள் வந்தாங்க, ஜக்ரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஒரு பெரிய நபிமார்களுடைய பரம்பரையே வந்தது ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வழியில. அத்தனை பேரை நாம நம்புறோம், லா நுஃபர்ரிக்கு பைன அஹதி மின் ருஸுலிஹி, அந்த ரசூல்மார்களுக்கு மட்டும் எந்த விதமான ஏற்றத்தாலும் நம்ம காட்ட மாட்டோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, அந்த நபியுடைய வந்த கடைசி பரம்பரையில வந்ததா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா சகோதரர்களே, அல்லாஹ்வுட லானத்திற்கும் சாபத்திற்கும் ஆளான யூத நசரானிகள் அவர்களுடைய சுயநலத்திற்காக அவர்கள் செஞ்ச முதல் சூழ்ச்சி, முதல் குழப்பமே இந்த குழப்பம் தான். என்ன குழப்பம், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தை ரசூல்லாக்கு இருக்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இருந்ததா ஆச்சுனாக்கா அதுல யார் ப்ரூஃப் ஆயிடும், ரசூல்லா வந்ததும் ரசூல்லா இருக்கிறது ப்ரூஃப் ஆயிடும். அப்ப ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்தணுங்கிறதுக்கா, கேவலப்படுத்தணும்னா யாரை கேவலப்படுத்தணும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்தினா அவங்களுடைய பிறப்பே கேவலமாயிடும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்தணுங்கிற பேர்ல யூத நசரானிகள் யாரை கேவலப்படுத்த ஆரம்பிச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. என்ன சொன்னாங்க, இன்னைக்கும் இன்னைக்கு பைபிள் எடுத்து பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், யூசுப் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், அத்தனை பேருமே அவன் இவன் வந்தான் போனான், ஆபிரகாம் வந்தான், யாக்கூபு போனான், ஜாக்கபு வந்தான், ஜோசப்பு போனான், இப்படி வந்தான் போனான்னு சொல்லி பொறுமையிலே கேவலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கும் பைபிள்ல பாக்குறோம். எவ்வளவோ திருத்தங்கள், கூட்டல், குறைவு, கழித்தல், பெருக்கல் எல்லாம் நடந்துருச்சு பைபிள்ல, எல்லாம் நடந்த பிறகு இன்னைக்கும் பைபிள்ல பாக்குறோம், ஆபிரகாம் வந்தான், ஆபிரகாம் போனான், ஆபிரகாம் சிரிச்சான், யாக்கோபு வந்தான், ஜோசப்பு போனான், யூனா வந்தான், நோவா வந்தான் என்று நபிமார்களை வந்தான் போனான் என்று கேவலப்படுத்துவது மட்டும் இல்லாமல் நிறைய அசிங்கமான சம்பவங்கள். எந்த அளவுக்குன்னா, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மேல பைபிள்ல எவ்வளவு பெரிய அவதூறு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் தன்னுடைய மனைவி சாரா போதாது என்று ஹாகர், ஹாகர் ஹாஜராவே என்ன சொல்றாங்க, ஹாகர் என்ற வேலைக்காரி பெண்ணோடு விபச்சாரம் செய்தான். நௌது பில்லா, யாரு, ஆபிரகாம் வந்து ஹாகர் என்ற விபச்ச வேலைக்கார பெண்ணோடு விபச்சாரம் செய்தான். அந்த விபச்சாரத்தில் பிறந்தவர் தான் இஸ்மாயில். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேவலப்படுத்துறதுக்காக, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கேவலப்படுத்துறதுக்காக யாரை கேவலப்படுத்துறாங்க, இப்ராஹிம். இன்னைக்கு பைபிள்ல இருக்குது, ஆபிரகாம் என்று தன்னுடைய வேலைக்கார பெண் ஹாகர், ஹாஜராவ ஹாகர் சொல்றாங்க, ஹாகர் என்ற வேலைக்கார பெண்ணோடு விபச்சாரம் செஞ்சான். அப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து ஹராத்துல பிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு அசிங்கமான குற்றச்சாட்டை கிறிஸ்தவர்கள் வைக்கிறாங்க. எதற்காக என்றால், ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்திடலாம், இப்படி சொன்னா ரசூல்லா கேவலப்படுத்திடலாம். இந்த பைத்தியக்காரர்களுக்கு தெரியல, ரசூல்லாவுடைய புகழ் என்பது இது மக்களால் உயர்த்தப்பட்டதல்ல. நாம் நபியே உம்முடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் அப்படின்னு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்கிட்டான். அதுக்கு இந்த அயோக்கியனுக்கு வந்து ரசூல்லா கேவலப்படுத்தினால அந்த புகழ் குறைஞ்சிருமா என்ன? ஹயர். அதே மாதிரி இவங்க என்ன சொன்னாங்கடா, சரி அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்கு தயாரானாங்களே, அதை பத்தி உங்களோட வேதத்துல இருக்குது, தோரால இருக்குது, தௌராத்திலே இருக்குது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தமானாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு இந்த கிறிஸ்தவருக்கு என்ன படாத பாடுபட்டானுங்கடா, அது அறுத்தது வந்து இஸ்மாயில் இல்ல, யாரத்தான், இசாக்கு தான், இசாக்கு தான் அவருக்கு பிறந்த புள்ள. அதனால இசாக தான் அறுத்து பலியிட போனாரு அப்படின்னு சொல்லி, அதாவது இசஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையை மட்டும் நல்ல பரம்பரையாகவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையை மட்டமான பரம்பரை என்று ஆக்குவதற்காக வேண்டியும் இந்த யூத நசரானிகள் என்னென்னமோ சூழ்ச்சி இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஹைர் அல்லாஹ் சுப்ஹானத்துல அவங்களுக்கு வெற்றி கொடுக்க மாட்டான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அவங்களை பத்தி, வகான யாமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத்தி வகான இன்த ரப்பிஹி மர்தியா. இஸ்மாயில் தன்னுடைய கூட்டத்தினரை, தன்னுடைய சமுதாய மக்களை அவர் தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டும் ஏவி கொண்டிருந்தார். மேலும் வகான இன்த ரப்பிஹி மர்தியா, அவர் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்ற சிறந்த நபியாக இருந்தார் அப்படின்னு சொல்றான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே அவர்கள் மக்களை ஏவியது தொழுகையை கொண்டும் ஜக்காத்தை கொண்டுதான். அதனால கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல்லான சொல்லும் பொழுது எங்கெல்லாம் குர்ஆனிலே தொழுகையை சொன்னானோ அங்கெல்லாம் ஜக்காத்தை சேர்த்து சொன்னான். யுஹீமுன ஸலாத்த வயுது ஜக்கா, அவர்கள் தொழுகை நிலைநாட்டுவார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள். அகீமு ஸலாத்த வாத்து ஜக்கா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்தை கொடுத்து வாருங்கள். அப்ப தொழுகையும் ஜக்காத்தையும் இணைச்சி இணைச்சி அல்லாஹ் ரப்பல்லான சொல்றது, இது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மட்டும் சொல்லப்பட்டதில்ல. யார் சொன்னது? இது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லம் அவங்களுடைய சமுதாயத்துக்கு சொன்னது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஹயர் அதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு அவங்க மக்களை நன்மை ஏவுறாங்க, தீமையை தடுக்கிறாங்க, தொழுகை வலியுறுத்துறாங்க, ஜக்காத்தை வலியுறுத்துறாங்க, மக்கள் மக்கால இருந்து நல்ல அமல் செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகு மக்காவுக்குள்ள எப்படி சிலை வழிபாடு வந்துச்சு, மக்காவுக்குள்ள எப்படி சிலை வணக்கம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அவ்வல மன் அதாபில் அஸ்னாமிலா மக்கத்தை, மக்காவுக்குள்ள முதன் முதலாக சிலை வழிபாட்டை கொண்டு வந்தவன் யார் என்றால் அம்ரு இப்னு லுஹைல் ஹுசாயி. அம்ரு இப்னு லுஹை ஹுசாயி என்பவன் தான் முதல் முதல்ல மக்காவுக்குள்ள சிலை வணக்கத்தை கொண்டு வர்றான். அதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு அம்ரு இப்னு லுஹைல் ஹுசாயி என்பவன் தான் முதல் முதல்ல காபத்துல்லாவுக்குள்ள சிலைகளை கொண்டு வர்றான். ஏன்னா அந்த நேரத்தில் ஹுசா கோத்திரத்தாருடைய ஆட்சி நடக்குது மக்கால, அந்த ஆட்சியாளர்களை ஷைத்தாமி வழி எடுக்கிறான். அவன் கொண்டு சிலைகளை கொண்டு எங்கேயோ கொண்டு வச்சிடறான், காபத்துல்லாவுலே கொண்டு வச்சிடறான். எப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு, அதற்கு பிறகு அந்த மக்கள்லாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த மார்க்கத்துக்கு மாற்றமான வழியைத்தான் பின்பற்றிக்கிட்டே இருக்காங்க காலங்காலமா காலங்காலமா. ஏன்னா ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அவங்க பழைய காலத்துல வந்து அப்துல்லா இப்னு ஜதான் என்று ஒரு நல்ல மனுஷன் ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறாரு, பெரிய கொடைவள்ளல், நல்ல மக்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு வாரி வழங்குற ஒரு, ஹஜ்ஜிக்கு ஹாஜிகள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு போய் பணிவிட செய்வாரு, அந்த மாதிரி அப்துல்லா இப்னு ஜதான் என்ற ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர் வாழ்ந்திருக்கிறாரு ரசூலுல்லாஹ் வரதுக்கு பல்லாண்டுகளுக்கு முன்பாக. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த அப்துல்லா இப்னு ஜதானை பத்தி கேள்விப்பட்டு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், யா ரசூலுல்லாஹ், அப்துல்லா இப்னு ஜதானுடைய நிலைமை என்ன? ஏன்னா நீங்க இப்பதான் வந்து அல்லாவுடைய ஏகத்துவத்தை சொல்றீங்க, எல்லா மார்க்கத்தை ஏத்துக்கிறாங்க, கலிமா சொல்றாங்க, நீங்க வர்றதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அப்துல்லா இப்னு ஜதானை பத்தி மக்கள் ஆஹா ஓஹன் போடுறாங்க, ரொம்ப நல்ல மனுஷன், சீதேவியான மனுஷன், அவர் வந்து மக்களுக்கு வாரி வழங்கியவர், தர்மம் செஞ்சவரு, மக்கள் ஹாஜிகளுக்கு ஹஜ்ஜிக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணவரு இப்படிலாம் சொல்றாங்களே, அந்த அப்துல்லா இப்னு ஜதான் நிலைமை என்ன? அவர் மறுமையில அவர் சொர்க்கத்துக்கு போவாரா இல்ல அவர் நரகத்தான் போவாரா அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்னஹு லம் யகுல் யௌமன் ரப்பி ஃபிர்லி கதீஅத்தி யௌமத்தீன். அவர் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முறை கூட யாரெல்லாம் நான் செஞ்ச பாவத்தெல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு நாள் கூட தௌபா செஞ்சதில்லை. ஒரு நாள் கூட அவர் பெரிய வள்ளலா இருந்திருக்கலாம், பெரிய சீதேவியா இருந்திருக்கலாம், என்கிட்ட ஒரு முறை பேசிட்டு போது சொன்னாரு, ஒரு தாவா செஞ்சுட்டு இருக்கும் போது, நீங்க என்ன களிமா சொன்னாதான் சொர்க்கத்துக்கு போக முடியும், சொர்க்கத்துக்கு போக முடியுங்கிறீங்க, அப்புறம் அன்னை தெரசா மகாத்மா காந்தி எல்லாம் எங்க போவாங்க அப்படின்றாரு, நான் வந்து நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு. இது அநியாயமா இருக்கு, அன்னை தெரசா நரகத்துக்கு போவாங்களா? அவங்க எவ்வளவு பெரிய நல்ல மன நல்ல பெண்மணி, எவ்வளவு சேவை செஞ்சவங்க ஏழைகளுக்கு எல்லாம், என்னென்னமோ பண்ணாங்களே, அவங்க எப்படி நரகத்துக்கு போவாங்க? அவங்களும் சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா களிமா இருக்கணும், களிமா இல்லாம யாரும் சொர்க்கத்துக்கு போக முடியாது. மகாத்மா காந்தி சுதந்திரத்துக்காண்டி பாடுபட்டு இருக்கலாம், போராட்டம் என்னென்ன பண்ணிருக்கலாம், அவருக்கு களிமா இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்ப யாரா இருந்தாலும், அவர் எவ்வளவு நல்ல காரியங்கள் செய்திருந்தாலும், எவ்வளவு நல்ல மனிதனா இருந்தாலும், அவர்கிட்ட ஈமான் இல்லை என்றால் அவர் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர் வாழ்க்கையில ஒரு நாள் கூட ரப்பி ஃபிர்லி ஹத்தியாத்தி யௌமத்தீன், யாரெல்லாம் மறுமை நாளினுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சிட்டு ஒரு முறை கூட அவர் தௌபா செஞ்சதில்லை அப்படிங்கும் போது அவருக்கு எப்படி சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு முறை ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஐனா அபி, என்னுடைய தந்தை எங்க இருக்கிறாரு? அவர் தந்தை மூத்தா போயிட்டாரு, மூத்தா போன ரசூலுல்லாஹ் கேட்கிற ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னோட தந்தை எங்க இருக்கிறாரு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பளிச்சுன்னு சொல்றாங்க, அபூ கஃபின்னார், உன்னோட தந்தை நரகத்தில் இருக்கிறாரு, அவர் ஈமான் கொள்ளல, இஸ்லாத்தை ஏத்துக்கல, கலிமா சொல்லல, உன்னோட தந்தை நரகத்தில் இருக்காரு அப்படின்ற உடனே அவரு ரொம்ப அப்படியே மனசு வேதனைப்பட்டு அழுதுகிட்டே திரும்புறாரு. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அந்த சஹாபியை இங்க வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. கிட்ட வந்தாரு. கிட்ட வந்தார், உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் சேர்ந்து தான் நரகத்தில் இருக்காங்க அப்படின்னாங்க. உன்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையும் சேர்ந்து தான் நரகத்தில் இருக்காங்க. நான் உன் தந்தை சொன்ன நீ வருத்தப்படுற கவலைப்படுற, என்னுடைய தந்தையும் சேர்ந்து தான் நரகத்தில் இருக்காரு அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஹுதைபியா உடன்படிக்கைக்காண்டி மதீனாவிலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. வர்ற வழியில் அவங்களுடைய தாயாருடைய கபர் இருக்குது, ஆமினா அம்மையாருடைய கபர் இருக்குது. ஆமினா அம்மையாருடைய கபரை பார்த்த உடனே, இதெல்லாம் சஹி முஸ்லீம்ல சஹி புகாரில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள், ஆமினா அம்மையாருடைய கபரை பார்த்த உடனே ரசூல்லா பக்கத்துல போய் உட்கார்ந்து ஜியாரத் செய்யறாங்க. ஜியாரத் செஞ்சுட்டு கண்ணீர்ல அப்படியே அழுகையா வருது, ரசூல்லாக்கு கண்ணீரா வருது தாயாருடைய கபரை பார்த்த உடனே. இப்ப சஹாபாக்கெல்லாம் கேட்கறேன், யார் சொல்லுதா லிமை யுபிக்கு, என்ன காரணம் ஏன் அழுகுறீங்க, என்ன காரணம் யார சொல்லலாம். ரசூலா சொல்றாங்க, இஸ்தாதன் து ரப்பி அன் அசூர கபர உம்மி, என்னுடைய தாயுடைய கபரை ஜியார செய்வதற்கு அல்லாட்ட அனுமதி கேட்டான், அல்லாஹ் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுத்துட்டான். ஃபஸ்தாதன் து மர்ரதன் அன் அஸ்தஃகிர லக்கி அஸ்தஃகிர லஹா, நான் அவளுக்காக என்னுடைய தாய்க்காக பாவ அனுப்பி கேட்பதற்காண்டி அல்லாட்ட அனுமதி கேட்டேன், ஃபரத்தனி அல்லாஹ் அனுமதி மறுத்துட்டான். அப்ப கபரு ஜியார செய்யறதுக்கு அல்லாஹ் பெர்மிஷன் கொடுத்தான் என் தாயுடைய கபரு, ஆனா என்னுடைய தாய்க்கு பாவம் பண்ணிட்டு கேட்கறதுக்கு அல்லாஹ் எனக்கு பெர்மிஷன் தரல, நான் அதை நினைச்சு அழுகுறேன் அப்படின்ட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெற்றோராகவே இருந்தாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் வச்ச லாஜிக் அவன் வச்ச கான்செப்டுக்கு யாருக்கும் மாற்றம் கிடையாது. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெற்றோரா இருக்கட்டும், ரசூலுல்லாஹுடைய பெற்றோரா இருக்கட்டும், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஈமான உன்னதமான இஸ்லாத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும், எவ்வளவு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துன்னு பாத்துங்க. அப்ப இந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை சொல்லும் வரை மக்காவிலே வாழ்ந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்திற்கு மாற்றமான மார்க்கத்தை தான் அவர்கள் பின்பற்றி வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில வந்த ஒரே நபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன இப்னு தபீஹத்தைன், அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்ட ரெண்டு பேருடைய மகனா இருக்கின்றேன். ஒன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்களே அவங்க தந்தை அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டாங்க. ரெண்டு, என்னை பெற்ற தந்தை அப்துல்லா, அவரையும் அவரோட தந்தை அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டாரு. அந்த வரலாறு எப்பவுமே ரசூலுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நீண்ட வரலாறு. அப்ப அந்த அடிப்படையில என்னுடைய தந்தையையும் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டார்கள், அல்லாஹ் பாதுகாத்துட்டான். நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து என்னுடைய மூதாதை தந்தையையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்தார்கள், அவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்துட்டான். அதனாலதான் அன இப்னு தபீஹத்தைன், நான் அறுத்து பலியிடுவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்ட ரெண்டு பேருடைய மகனா இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலைமையில இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்காலேயே இருந்து மக்களை நற்போதனை செஞ்சு மக்காலேயே அடக்கம் செய்யப்பட்டாங்க, மரணிச்சாங்க. அவர்களுக்கு பிறகு மக்கள் தீன மாத்திட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் அனுப்பி அந்த தீனை மறுபடியும் சரியான மார்க்கமாக ஆக்கிறான். இதற்கிடையில இஸ்மாயில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு மகன் யாரு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாற நம்ம லைட்டா பார்த்தோம்னா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் ஒரு சிறந்த நபியா இருந்தாங்க. ஆனா அவர்களை பற்றி பைபிள்கள்லயும் யூதர்களுடைய வேதங்கள்லயும் ஒரு தப்பான இட்டுக்கட்டப்பட்ட ஒரு பொய் கதையை சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறுல ஒரு தப்பான பொய் கதை, என்ன கதை அப்படின்னு சொன்னா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்து கண்ணு தெரியாம இருந்தாங்களாம், குருடா அவங்க. அவங்களுக்கு வந்து யாக்கூப் அல் ஈஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்களாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து கண்ணு தெரியாது, அது உண்மை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கடைசி காலத்துல கண்ணு தெரியல அவங்களுக்கு. அதே மாதிரி யாக்கூப் அல் ஈஸ் ரெண்டு குழந்தை இருந்தது உண்மை. ஆனா இதுக்கு அப்புறம் ஒரு கதையை புனைஞ்சாங்க பாருங்க அவங்க. என்ன கதைன்னு சொன்னா, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு யாக்கூப் மேல பிரியமே கிடையாதான், யாக்கூப் மேல பிரியமே கிடையாதான். பெரிய பிறகு யார் மேல, அந்த அல் ஈஸ், அல் ஈஸ் சொல்லக்கூடிய இன்னொரு பிள்ளை மேலதான் ரொம்ப பிரியமா. ஆனா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ரிஸ்கா அம்மையா இருக்காங்களே, அந்த அம்மாவுக்கு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து மேலதான் ரொம்ப பிரியமா. அவங்களுக்கு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து மேல ரொம்ப பிரியம், ஆனா தந்தைக்கு யார் மேல பிரியம், ஈஸ் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பிள்ளை மேலதான் பிரியம். அப்போ ஒரு நாள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்களா, தன்னுடைய அந்த ஈஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மகனை கூப்பிட்டு, மகனே எனக்கு கொஞ்சம் பொரிச்ச கறி வாங்கிட்டு வாங்க இருந்தாவது, பொரிச்ச ஆட்டுக்கறி வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்டாங்களாம். அவரு தேடி போறாராம் போறாராம் போறாராம், ஆட்டுக்கறி கிடைக்கவே இல்லையா, பொரிச்ச கறி தேடிட்டே இருக்கிறாராம். அதுக்குள்ள இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், யாரு ரிஃப்கா அம்மையார், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் மனைவி, என்ன பண்ணாங்களாம், யாக்கூபை கூப்பிட்டு, யாக்கூபே நீ அவசரமா கொண்டு போய் பொரிச்ச கறி அத்தா கொடு, அத்தாவுடைய துவா வாங்கிக்க அப்படின்ற உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்களாம், அவசரமா கறியை பொரிச்சு எடுத்துட்டு போனாங்களாம். ஆனா தன்னை அத்தாக்கு பிடிக்காது, அத்தாக்கு யாரதான் பிடிக்கும், ஈஸா தான் பிடிக்கும். அதனால என்ன பண்ணா, ஈஸ் வந்து தலைமுடி நிறைய உள்ளவரும், நிறைய தலைமுடி இருக்குமா, எப்பவுமே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வந்து தலைமுடியில கையை வச்சுதான் அது யாரும் கண்டுபிடிப்பாங்களாம். அதனால யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்களாம், அந்த ஈஸ மாதிரி ஒரு டோப்பா முடி கட்டிக்கிட்டு தலை நிறைய முடி கட்டிக்கிட்டு கிட்ட போனானா அத்தா கிட்ட. அத்தா கொண்டு நீங்க கேட்ட அந்த பொரிச்ச இறைச்சியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்ற உடனே யாக்கோபு கேட்ட, யார் நீ அப்படின்னா, நான் தான் ஈஸ் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரா. சொன்னது யாரு? யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம். நான் தான் ஈஸ்னு சொல்லி போய் சொன்னாரா. போய் சொன்ன அப்படியா மகனே வான்னு சொல்லி, இல்லையே உன் குரல் யாக்கோபு குரல் மாதிரில இருக்குது அப்படின்னு தலையில கை வச்சாராம். முடி யார் முடி மாதிரி இருந்துச்சு? ஈஸ் முடி மாதிரி இருந்துச்சான். உடனே அந்த கறியை சாப்பிட்டுட்டு அவருக்காண்டி பறக்கத்துக்காண்டி ரொம்ப துவா செஞ்சாங்களாம். யார்? இசாக் அலைஹிஸ்ஸலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு கறிலாம் சாப்பிட்டு யாப்பம் விட்ட பிறகு யார் வந்தாரா? ஈஸ் வந்தாராம் கறி எடுத்துக்கிட்டு. அத்தான் தான் கறிண்டா, இப்பதானப்பா கறி கொண்டு கொடுத்துட்டு போனேன் அப்படின்னா, இல்லையா நான் இப்பதான் வர்றேன் அப்படின்ற உடனே, இல்ல இல்ல நீ கொடுத்துட்டு போயிட்ட கறி அப்படின்ற உடனே, அப்ப ஈஸ் புரிஞ்சுக்கிட்டாரா, யாக்கு வந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, நம்மள மாதிரி வேஷம் போட்டு அத்தா ஏமாத்திட்டாரு அப்படின்ற அத்தா சொல்லிட்டாரா, சரிப்பா உனக்கு துவா கிடையாது அவருக்கு தான் துவா அப்படின்ட்டாரா. அதனாலதான் யாக்கு அலைஹிஸ்ஸலாத்துக்கு நிறைய பிள்ளைங்க பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி பைபிள்ல உள்ள வரக்கூடிய கதை. இந்த கதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு கியானத்து பண்ணி மோசடி பண்ணி தன்னுடைய அண்ணனை மீறி அது வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இசாக் அலைஹிஸ்ஸலாம் ஏமாத்துற மாதிரியும், இஸ்மாயில் இசாக் அலைஹிஸ்ஸலாம் ஏமாந்த மாதிரியும் சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இந்த பைபிள்கள்லயும் சரி தௌராத்திலையும் சரி நபிமார்களை பற்றி வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே பெரும்பாலும் நபிமார்களை கேவலப்படுத்துற மாதிரி தான் வரும், நபிமார்களை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் வரும். ஆனால் ஏன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையே பைபிளை விட அதிகமாக கண்ணியப்படுத்தக்கூடிய அல்லாஹ்வுடைய குர்ஆன், பைபிளோட அதிகமாக கண்ணியப்படுத்தினது அல்லாஹ்வுடைய குர்ஆன் தான். ஆனா பைபிளை பாத்தீங்கன்னா அவங்களோட எல்லா இடங்கள்லயும் அவங்க அல்லாஹ்வுடைய இறை தூதர்களை நபிமார்களை கேவலப்படுத்துற மாதிரி மோசடி பண்ணாரு, ஏமாத்தினாரு, விபச்சாரம் செஞ்சாரு, இந்த மாதிரி தான் நபிமார்களை பத்தி பைபிள் குறிப்பிடப்பட்டிருக்கோம். அப்படி பைபிள்ல உள்ள தப்பான பொய் கதைகள் இது ஒரு கதை. ஆனா இந்த கதை உண்மை கிடையாது. உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, இசாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரெண்டு மகன் இருந்தது உண்மை, அல் ஈஸ் யாக்கூப் அப்படின்னு சொல்லி ரெண்டு மகன் இருந்தது உண்மை. இப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இசாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மரணிக்கும் தருவாயில தன் பிள்ளைகள்ட்ட சொல்றாங்க, பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த பாருங்கப்பா மா தாபுதுன மிம்பாதி, எனக்கு பிறகு யாரை வணங்குவீங்க அப்படிங்கும் பொழுது பிள்ளைகள் சொல்றாங்க, நாங்களும் அல்லாஹ்வைத்தான் வணங்குவோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல உறுதியா இருப்போம் சொல்லி வாக்களிக்கிறாங்க. இசாக் அலைஹிஸ்ஸலாம் மூத்தாராங்க, அவங்க பலஸ்தீன்ல உள்ள ஹிப்ரோன்ல அடக்கம் செய்யப்படுறாங்க. அவர்களுக்கு பிறகு அவங்களுடைய மகனான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஈஸ்ங்கிற ஒரு நபியாகல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து மட்டும்தான் அல்லாஹ் நபி ஆக்கணும். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொன்னா, நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவங்க வாலிப பருவத்தை அடைஞ்ச உடனே அவங்களுடைய சின்னத்தா, அவங்களுடைய சின்னத்தா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சின்னத்தா அவரை தேடி ஒரு ஊருக்கு போறாங்க, லாபான்ங்கிற ஊரு. அந்த ஊர் வந்து ஷாம்ல தான் இருந்துச்சுங்கிறாங்க, பலஸ்தீன்லயே ஷாம்ல இருந்து அந்த லாபான்ங்கிற ஊருக்கு போறாங்க. போற வழியில ஒரு இடத்துல அவங்க என்ன பண்றாங்க, பயணத்துல போயிட்டு இருக்கும் போது சரிங்க கொஞ்சம் தங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கல் எடுத்து தலைக்கு வச்சு தலைமாட்டில் வச்சு தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, பயண களைப்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து போலான்னு சொல்லி. அப்போ கல்லை வச்சு தலையில தூங்கிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவுல வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அறிவிக்கிறான், உமக்கு மிகப்பெரிய பரக்கத்து செய்ய போகிறோம், உம்முடைய வம்சத்தை கல்யாணம் முடியல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சின்ன வயசு கல்யாணம் முடியல, அந்த நேரத்தில் அல்லாஹ் கனவுல சொல்றான், அக்சர் துர்ரியத்தக்க உங்களுடைய வம்சத்தாரை உங்களுடைய பிள்ளைகளை நாம் அதிகப்படுத்துவோம், வஜ்அல் ஹாதிகில் அர்த லக்க நீ இங்க படுத்திருக்கிற இந்த பூமியை உமக்கு நான் புனித பூமியாக ஆக்கி கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் அறிவிக்கலாம். யாருக்கு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. முடிச்சு பாக்குறாங்க கனவுல வந்த செய்தி, இது உண்மையான செய்தியா இருக்கும், அல்லாஹ் நமக்கு பரக்க செய்யறான், நம்முடைய வம்சத்தை பெருக்கிறன் சொல்லியிருக்கான், நாம உட்கார்ந்துருக்கிற இந்த பூமியை ஒரு பரிசுத்த பூமியா அல்லாஹ் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்ற உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, தான் தலைக்கு வச்சு படுத்தாங்களே கல்லு, அந்த கல்லை ஒரு இடத்துல நல்ல பெரிய கல்லு அதை ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி நல்ல ஸ்ட்ராங்கா நிறுத்திட்டு இதுதான் இதுக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன நாடுறானா பாப்போம் அப்படின்னு சொல்லி அடையாளம் வச்சுட்டு இவங்க புறப்பட்டு போயிடுறாங்க. எங்க போறாங்க? தன்னுடைய சின்னத்தா ஊருக்கு. சின்னத்தா ஊர்ல போய் அங்க போய் தங்கி இருக்கும் பொழுது சின்னத்தாக்கு ரெண்டு பெண் பிள்ளைகள், ராஹில் அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை, லியா அப்படின்னு ஒரு பொம்பளை பிள்ளை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க அந்த ராஹில்ங்கிற பொண்ணை விரும்புறாங்க, அவங்க கல்யாணம் பண்ணலாம் சொல்லி சின்னத்தாட்ட பொண்ணு கேட்கறாங்க, எனக்கு அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அவரு சொல்லிடுறாரு, அவரு சின்னத்தா சொல்லிடுறாரு, நீ வந்து 7 வருஷம் என்கிட்ட வேலை செய்ய நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ற உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 7 வருஷம் வேலை செய்யறாங்க. வேலை செஞ்ச பிறகு கல்யாணம் பண்ணி வச்சிடறாரு. யாரு? அந்த சின்னத்தா வந்து கல்யாணம் பண்ணி வச்சாரு. கல்யாணம் முடிச்ச பிறகு போய் பார்த்தா அது ராஹில் இல்ல, லியாவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. யாரு? சின்னத்தா லியாவை ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கடுமையான கோபம் வருது, நேரா அத்தா சின்னத்தாட்ட போறாரு, நீ என்ன இப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, நான் வந்து ராஹில தானே கல்யாணம் பண்ணி சொன்ன, நீங்க எனக்கு லியாவை கல்யாணம் வச்சிட்டீங்களே அப்படின்ட்டா. அவங்க சொல்றாரு, மகனே நம்ம ஊர் வழக்கப்படி பெரிய பிள்ளை இருக்கும்போது சின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணக்கூடாது, அதனாலதான் பெரிய பிள்ளை லியாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல எனக்கு நான் ராகில தான், எனக்கு ராகில் தான் வேணும் அப்படின்னா, அப்ப இன்னும் 6 வருஷம் வேலை செய்யி அப்படிங்கிறாரு. யாக்கோபு இடத்துல என்ன பண்றாங்க, மறுபடியும் 6 வருஷம் வேலை செய்யறாங்க. ராகில கல்யாணம் பண்ணிச்சுக்காரு. யார ரெண்டு பேரையும், அக்காவையும் தங்கச்சியையும் கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏற்கனவே ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா அப்துல்லாவுக்கு அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப் என்ன பண்றாரு, பொண்ணு பார்க்க போறாரு. அப்துல்லாவுக்கு பொண்ணு பார்க்க போறாரு. யார, யாருங்க, ஆமினாமையார. ஆமினாமையார பொண்ணு பார்க்க போறாரு. பொண்ணு பார்க்க போனா அங்க ஆமினா பின்த் ஹுவைலித், அந்த ஆமினா அம்மையாருடைய தந்தை என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லங்க என் மூத்த பொண்ணு ஒரு பொண்ணு இருக்குது ஹாலான்னு சொல்லி, நான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணதான் நான் ரெண்டா பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற உடனே அப்துல் முத்தலிப் அதுக்கே கவலைப்படுறீங்க, மூத்த பொண்ணு நான் கட்டிக்கிறேன் அப்படின்ட்டாரு. மகனுக்கு பொண்ணு பார்க்க போய் அத்தா மாப்பிள்ளை ஆயிட்டாரு. மூத்த பொண்ணை இவர் கட்டிக்கிட்டாரு. ரெண்டாவது பொண்ணு யார் கட்டிச்சிட்டாரு, மகனு கட்டி வச்சிட்டாரு. இப்ப எல்லாம் யாரும் அப்படி பண்ணிடாதீங்க, கூடாது, மாதத்துல கூடாது. அது அவங்க காலத்துல அனுமதிக்கப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி யாக்கோபு அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, முதல்ல அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணி 6 வருஷம் கழிச்சு வேலை செஞ்சு யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ராஹில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ ராஹிலுடைய கபர் வந்து பைத்துல் முக்கத்தஸ்ல இருந்து பெத்லஹேம் போற வழியில, பைத்துல் முக்கத்தஸ் ஜெருசலத்துல இருந்து பெத்லஹேம் வந்து 20 கிலோமீட்டர், அந்த போற வழியில 10வது கிலோமீட்டர்ல இந்த அம்மையாருடைய கபர் இருக்குது, ராஹிலுடைய கபர் இருக்குது. ஹயர் இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிச்ச மாதிரியே அவங்களுக்கு பரக்கத்தா குழந்தைகள் பிறக்குது. எத்தனை குழந்தைன்னு சொன்னா, இந்த லியா மூலமா முதல்ல 6 குழந்தை பிறகுது. லியா மூலமா 6 குழந்தைகள் பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஆனா யார் மூலமா குழந்தை இல்ல, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பாசத்துக்குரியவங்க அன்புக்குரியவங்க யாருதான், அந்த பொண்ணை முடிக்கத்தான் 20 வருஷம் தவம் கிடந்தாங்க. அப்படித்தானே, 20 வருஷம் தவம் இருந்து கல்யாணம், முதல்ல ஒரு 7 வருஷம், அப்புறம் ஒரு 6 வருஷம், இதுல 14 வருஷம் தவம் இருந்து கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி அந்த பெண்ண பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கல. அப்ப ராகில் என்ன பண்றாங்க, தனக்கு இருந்த ஒரு அடிமை பெண்ணை அதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நீங்க இவங்க பிள்ளைவா, நீங்க குழந்தை பெத்துக்கண்டு. அந்த அம்மாவுக்கு வந்து 4 குழந்தை பிறகுது. யாருக்கு, அந்த அடிமை பெண்ணுக்கு 4 குழந்தை பிறகுது. அப்போ யாரு குழந்தை பிறக்கல, ராகிலுக்கு குழந்தை பிறக்கல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ரொம்ப வருத்தம், இந்த மாதிரி நமக்கு பாசத்துக்குரிய மனைவி, அந்த மனைவி மூலமா குழந்தை பிறக்கலையே அப்படின்னு அல்லாட்ட அதிகமாக துவா செய்யறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய துவாவை கபூலிட்டு ரொம்ப காலத்துக்கு பிறகு ராஹிலுக்கு 2 குழந்தை பிறகுது. அந்த 2 குழந்தை பேர் தான், ஒன்னு யூசுப், இன்னொன்னு புனியாமீன். ஒன்னு யூசுப், இன்னொன்னு புனியாமீன். இது இந்த 10 குழந்தைக்கு அப்புறம் கடைசியா பெறக்கூடிய 2 குழந்தை. இந்த 2 குழந்தையுமே சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க, அவங்களாம் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டாங்க. அந்த 6 குழந்தை 4 குழந்தை எல்லாம் வளர்ந்து பெரிய ஆளாயிட்டாங்க. கடைசியா பிறந்த 2 குழந்தை தான், ஒன்னு யூசுப், இன்னொன்னு புனியாமீன். அந்த யூசுப் மேலையும் புனியாமீன் மேலையும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாங்க, அன்பு வச்சிருந்தாங்க. ஏன்னா தனக்கு பிடித்தமான மனைவியின் மூலமா பிறந்த குழந்தை, கடைசி காலத்துல பிறந்த குழந்தை, அல்லாட்ட தவம் இருந்து துவா செஞ்சு கேட்டு பெற்ற குழந்தைங்கிறதுனால இந்த 2 குழந்தைகள் மேலே ரொம்ப பாசமா இருந்தாங்க. ஆனா அந்த 10 குழந்தைகளுக்கும் கடைசி காலத்துல பிறந்த குழந்தை மேல கோபம் வருமா வராதா? இப்ப ஒரு அத்தா நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறாருங்க, ஒரு அத்தா வந்து நல்ல செல்வம் இருக்கு, நல்ல வசதி வாய்ப்பா இருக்கிறாரு. அவருக்கு வந்து முதல்ல ஒரு 4-5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அவங்களால சம்பாதிக்கிறாங்க, அத்தாவோட வியாபாரத்துல ஹெல்ப் பண்றாங்க, நல்ல பெரிய பெரிய கடையை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு அத்தா மூத்தா, அம்மா மூத்தா போச்சு, அம்மா மூத்தா போச்சு. அத்தா என்ன பண்றாருன்னா, சரி நம்ம கடைசி காலத்துல ஹெல்ப்புக்கு ஆள் வேணுமே அப்படின்னு ஒரு கல்யாணம் பண்ண போனார்னு வைங்க, இந்த 4 பேர் குறுக்கு வந்து நிப்பாங்க. யார் 4 பேரு? பிள்ளைகள 4 பேரு. எதுக்காண்டி சொல்லுங்க, எதுக்காண்டி? இவர் பாட்டு கடைசி காலத்துல சும்மா இருக்காம ஒரு பிள்ளைகளை பெத்து வச்சுட்டாருடா, ஒரு கல்யாணம் பண்ணி கடைசி காலத்துல கையும் கழிச்சு சும்மா இருக்காம பிள்ளைகளை பெத்து வச்சுட்டாருன்னா அதுக்குள்ள பங்கு கொடுக்கணும், நாளைக்கு அதுக்குள்ள பங்கு கொடுக்கணும். எவ்வளவு தீவிரமா யோசிக்கிறாங்க பாருங்க நம்மளுங்க. அதனால வந்து அத்தாவை கல்யாணம் பண்ண விடுறது இல்ல, அதெல்லாம் கல்யாணம் பண்ணாதீங்க, அத்தா தான் குறுக்கு வந்து நிக்கிறது, பிள்ளைங்க கல்யாணம் பண்ண அவருக்கு பாவம், அவர் தேவை அவருக்கு, அவர் கஷ்டம் அவருக்கு தெரியும், இவங்களுக்கு கஷ்டத்து புரியறது இல்ல. இவன் நோக்க முறை சொத்து, இவர் பாட்டு கல்யாணம் பண்ணி வச்சு கடைசி காலத்துல ஒரு பிள்ளைங்களை போய் தொலைச்சிட்டாருன்னா அப்புறம் அதுக்கு மேல சொத்துல பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா பிள்ளைங்களும் அத்தா கல்யாணம் பண்ணாம தடுக்கிறது, இதெல்லாம் பெரிய ஹராம், இது பெரிய பாவம், இப்படி தடுக்கிறது எல்லாம். அந்த அடிப்படையில யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய அந்த 10 பிள்ளைகளுக்குமே யார் மேல கோபம் வந்துச்சு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலையும் புனியாமீன் என்று சொல்லக்கூடிய அவங்களோட சகோதரர் மேலையும் கோபம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த கோபத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்தினாங்க என்னங்கறத இன்ஷா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறுல நாளைக்கு பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த விஷயங்களை பேசணும், எந்த விஷயங்களை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தந்தருவானாக. வழக்கரம் சொந்தமாக்கி கொண்ட பெண்கள் என்றால் யார், அடிமை பெண்கள் என்றால் யார், இவர்களுக்கும் மனைவிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இவருக்கு எந்த சந்தேகம் தெரியல. வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள்ங்கிறது அடிமை பெண்கள் தான். வழக்கரம் சொந்தமாக்கி கொண்டவர்கள் அல்லாஹ் குர்ஆன் சொன்னாங்க, அது வந்து அடிமை பெண்கள் தான். அந்த அடிமை பெண்கள்ங்கிற சிஸ்டம் வந்து ரசூலுல்லா காலத்தில் இருந்துச்சு. போர்கள் மூலமாக காஃபிர்கள் தோல்வி அடையும் போது அந்த பெண்கள் அடிமை பெண்களை கிடைச்சாங்க. இப்ப அந்த அடிமை பெண்கள் சிஸ்டம் கிடையாது. இப்ப சில பேர் கேட்பாங்க, வீட்டு வேலைக்காரி அடிமை பெண்ணா வச்சுக்கலாமா அப்படின்ட்டு. நண்பர் ஒருத்தர் சொல்லுவாரு, அதுல சவுக்கார்பேட்டையில போய் இந்த மார்வாடி கூட சண்டை போடணும், சண்டை போட்டு அந்த பொம்பளைங்களை அடிமை பண்ண கூட்டு வந்துருக்கணும். இவர் ஜிஹாதுக்கு ஆசை பாருங்க, எதுக்கு ஜிஹாஸ் செய்யறாருன்னு சொல்லி. அதனால அந்த மாதிரி சண்டை போடுறதும் கிடையாது. இன்னைக்கு அடிமை பெண்கிற சிஸ்டம் கிடையாது. இறந்து போன குழந்தை தன்னுடைய பெற்றோருக்காக மறுமையில் வாதாடுமா? அந்த குழந்தை சொர்க்கத்தில் பெற்றோர்கள் இருக்குமா? இப்படி சொல்வது உண்மையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, ஒரு குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னா அந்த குழந்தை வந்து அல்லாஹ்ட வாதாடுமா மறுமையில? எப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் அன்த மின்க அன மின்க, நான் வந்து உன்னிடத்திலிருந்து வந்தவன். அதாவது என்னன்னு சொன்னா, ரஹம் ரஹம்ங்கிறது ரஹ்மானுடைய மூலச்சொல். ரஹ்மான் ரஹீம் அல்லாவுடைய அருளுக்கு சொந்தம். ரஹ்மத்து ரஹ்மான் ரஹீம் இதனுடைய மூலச்சொல் வந்து ரஹம். அல்லாஹ் அந்த வார்த்தையை தான் எதுக்கும் வச்சிருக்கான்னு சொன்னா, தாயுடைய கருவறைக்கு அந்த வார்த்தை அரபில் ரஹம் தான் பேரு. தாயுடைய கருவறைக்கும் ரஹம் தான் பேரு. அதனாலதான் சிலத்துர் ரஹம் சொல்லுவாங்க. உறவினர்களை பேணுவது, உணர்வுகள் அனுசரிக்கிறது வந்து அரபில சிலத்துர் ரஹம் சொல்லுவாங்க. ரஹம் சொன்னா தாயுடைய கருவறைக்கு சொல்லப்படும். அப்ப அந்த பச்சை புள்ள சொல்லுமா, யா அல்லாஹ் என்னுடைய தாய் தன் தாயுடைய கருவறையிலிருந்து வந்தவன், அதாவது என்னுடைய ரஹம், அந்த ரஹம்ங்கிற அடிப்படையில் உனக்கு எனக்கு தொடர்பு உண்டு. அந்த அதனால வந்து என்னுடைய துவாவை ஏற்று, என்னை பெற்றெடுப்பதற்கு காரணமாக இருந்த என்னுடைய தாய் தந்தைக்கு அல்லாஹ் நீ அவங்க பாவங்களை மன்னிச்சிரு, அவங்களுடைய துவா அவங்களுக்கு நல்ல அருள் புரிய அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அரிசை பிடித்துக் கொண்டு அந்த குழந்தை கேட்கும் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அது உண்மை. எந்த ஒரு குழந்தை இறக்கின்றதோ அதுக்கு அவர் பொறுமையா இருந்திருக்கணும். அந்த குழந்தை இறந்த நேரத்திலே சபுரோடு பொறுமையோடு இருந்திருக்கணும். குழந்தை இறந்த உடனே, யாழ்லா உனக்கு கண்ணு இல்லையா, ஏத்தோட்டுக்கார ஏழுப்புள்ள வச்சிருக்க அதெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா, நான் உன்னே ஒன்னு கண்ணே கணிச்சேன், இதை நீ எடுத்துக்கிட்டியே நீ நல்லா இருப்பியா அப்படின்லாம் புலம்புனா அந்த அருள்லாம் கிடைக்காது. அல்லாஹ் ரபுல்லான குர்ஆன்ல சொல்றான், ரசூலோட ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒரு உயிரை குழந்தையோட உயிரை வாங்கிட்டு வரும்பொழுது அல்லாஹ் கேப்பான, மலக்குள் மூத்துட்ட நீங்க என்னுடைய அடியானுடைய கண்களை பிடுங்கி கொண்டு வந்தீர்களா, அவனுடைய கல்வை பிடிக்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமா யா அல்லாஹ். அதுக்கு அவன் என்ன சொன்னான், அவர் இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லி பொறுமையா இருந்தாரு. அப்படியா, அப்ப அவருக்காண்டி சொர்க்கத்துல வீடு கட்டுங்க, வீடு கட்டுங்க, அதுக்கு வந்து பைத்து சபர்னு பேர் வைங்க, பொறுமையின் வீடுன்னு அவர் பேர் வைங்க அப்படிலாம் அல்லாஹ் சொல்றானா. சோ அப்படி குழந்தைகள் நமக்கு இறக்கும் பொழுது பொறுமையோடு அல்லாஹ்வுக்காண்டி சகிச்சு கொள்வோம் என்றால் அல்லாஹ் ரபுல்லால அதுக்கு நிறைய கூலி தர்றான். அந்த ஹதீஸ் எல்லாம் உண்மையான ஹதீஸ் தான். யுஎஸ்ஏலிருந்து கேட்டிருக்காரு, ரமலானில் இரவு முழுவதும் இபாதை செய்து விட்டு ஃபஜ்ர் தொழுதுவிட்டு லுஹர் வரையிலும் தூங்கலாமா? இது ஒரு சோம்பேறித்தனமான நோன்பு. சோம்பேறித்தனமான நோன்பு, இரவு முழுவதும் இபாதை செஞ்சுட்டு லுஹர் வரைக்கும் தூங்குறது. இன்னும் சொல்ல போனா அரபுல சவுதியெல்லாம் போய் பாருங்க, சவுதியெல்லாம் பகல் 12 மணி 1 மணிக்கு பாருங்க, அப்படியே இது என்னன்னா ஊரா கரும் கபர்ஸ்தான்குள்ள வந்து நினைப்போம். ஒரு கார் பார்க்க முடியாது, ரோட்ல ஒரு பஸ் பார்க்க முடியாது, ஒரு ஆள் பார்க்க முடியாது. என்னன்னா அங்க ஆபீஸே ராத்திரி தான், அங்க ஆபீஸே ராத்திரி தான், கவர்மெண்ட் ஆபீஸ் டைம்லாம் மாறிடும். எல்லாமே மாறி காலையில சுபுக்கு அப்புறம் தூங்குறான்னு வச்சுக்க, ஒருத்தோட லோகர் துளவ மாட்டோம், அசர் தான் எழுந்திருப்பான். அசர் தான் எழுந்து இஃப்தாருக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிப்பாங்க. கடை கிட திறகுது பூரா அசர்ல தான். இது வந்து இந்த மாதிரி நோன்பு வந்து அல்லாஹ் அல்லாஹ் ரசூல் கற்றுக் கொடுக்கல நமக்கு. நாம் நம்முடைய இபாதத்தை செய்யணும். அதே நேரத்தில் ரமலான் என்பது தூங்குவதற்காக வேண்டிய உள்ள மாதம் அல்ல, தூக்கத்தை குறைச்சிட்டு இபாதம் செய்யற மாதம் ரமலான் என்பது. ரமலான் வந்துட்டா சில பேரு நோம்புங்க, அவங்களை பார்த்தா அப்படியே மூஞ்சில் குத்தலாமான்னு வரும். என் நோம்புனா என்ன அதுக்கு? ரமதான சுறுசுறுப்பா இருக்கும், மத்த நாள் சேர்ந்து அதிகமான வேலை செய்யணும். ரமதான்ல ரமதான் சுறுசுறுப்பை கடத்தப்படி மார்க்கம், சோம்பேறிகளுக்கான நோன்பு அல்ல ரமதான் என்பது. அதனால ரமதான் இப்படி பண்றது சரி கிடையாது. அடுத்து யோசனை கேட்டிருக்காரு, இன்லாஸுக்கு உள்ள உரிமைகள். ஒரு மூமினுக்கு அல்லாஹ் சுப்ஹானத்துல சோதனை கொடுப்பான், ஆனால் அது வேதனையாக மாறி டிப்ரெஷன் ஆவது ஏன்? அந்த சோதனையை வேதனையா மாத்தி டிப்ரெஷன் ஆக்குறது இவரு. அல்லாஹ் கொடுத்த சோதனை மட்டும்தான், அந்த சோதனையை வேதனையா மாத்துறது டிப்ரெஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, மன உளைச்சல் ஆகிறது, டென்ஷன் ஆகிறது எல்லாம் இவரு. அது இவருடைய மிஸ்டேக். அல்லாஹ் சோதனைகளை ஒருபோதும் வேதனையாக மாற்ற மாட்டான். லா யுகல்லிஃபுல்லா நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அவங்களால முடியாத ஒன்றை அல்லாஹ் திணிக்க மாட்டான், சோதிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் ரபுல்லாலும் தெரியும் இவளுக்கு இவ்வளவு முடியும் சொல்லி நாம என்ன நினைச்சுக்கிறோம், அது முடியாது பெரிய சோதனை ஹோ அப்படின்னு பயந்து அதனால டிப்ரெஷன் ஆகுறது, டென்ஷன் ஆகுறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, சைக்கோ ஆகுறது, இதெல்லாம் நாம பண்ற வினை. சோதனை கொடுக்கறது மட்டும்தான் அல்லாட வேலை. அதனால அந்த சோதனையை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு, யாருலாம் நீ கொடுத்த சோதனை ரப்ப நீயே நிவர்த்தி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஹஸ்பி அல்லாஹ் நியமல் வக்கீலுங்கிற துவா ஓதி அல்லாஹ் தவக்கல் வைங்க, அந்த சோதனை எவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு மாறும் பாருங்க. அது சந்தோஷமா மாத்த தெரியல நமக்கு. அதனால அந்த சோதனையை வேதனையா மாத்துறது, டிப்ரெஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிறது, நமக்கு சைக்கோ பிரச்சனை ஆகிறது, எல்லாமே காரணம் என்ன, நாம ஆக்குறது, அல்லாஹ் ஆக்குறது அல்ல. அல்லாஹ் கொடுக்கிற சோதனை மட்டும்தான். அடுத்து கத்தார்ல இருந்து கேட்டிருக்காரு, மகரிப் தொழுகையில் ஒரு ரக்காத் மிஸ் ஆகிவிட்டால் பின்பு அதை தொழும் பொழுது ஃபாத்தியா சூரா மட்டும் ஓத வேண்டுமா அல்லது துணை சூரா சேர்த்து ஓத வேண்டுமா? அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க தொழுகையில ரக்காத்துக்கு மிஸ் ஆயிட்டா நீங்க போய் ஜமாத்தோட சேர்ந்துக்குங்க, உங்களுக்கு எது மிஸ் ஆச்சோ அந்த ரக்காத்தை திருப்பி தொழுங்கன்றாங்க. சோ ஒரு ரக்காத்து மிஸ் ஆச்சுனா நாம தொழுவுறது மூன்றாவது ரக்காத்து அல்ல, நமக்கு மிஸ் ஆன முதல் ரக்காத்த. முதல் ரக்காத்துல துணை சிலர் ஓதணுமா இல்லையா? ஓதணுமா இல்லையா? சோ அதான் சொல்ல சொல்றாங்க. அதனாலதான் மிஸ் ஆன தொழுகையை ஓதுங்கன்றாங்க. மா ஃபாத்தலக்கும், உங்களுக்கு எது மிஸ் ஆச்சோ அதை திருப்பி தொழுங்கன்றாங்க. அப்ப நாம தொழுவுறதும் தான், அது நம்முடைய மூன்றாவது ரக்காத்து அல்ல, மாறாக நம்முடைய மிஸ் ஆகி போன முதல் ரக்காத்து. அப்ப அது துணை சிலர் ஓதித்தாகணும். தஜ்ஜாலை பற்றி ஜும்மா பயானில் பேசுவது குறைந்து விடும், இது மறுமை நாளை அடையாளம் என்று ஹதீஸ் உள்ளதா? அப்படிலாம் ஒன்னும் இல்லங்க. தஜ்ஜாலை பற்றி அவர் தஜ்ஜாலை பத்தியே பேசியிருந்தா மக்கள் எவ்வளவு இல்லாத தஜ்ஜாலை பத்தி யோசிச்சிருக்காங்க. யாரை பார்த்தா தஜ்ஜாலை வைத்து ஐயோ தஜ்ஜாலா இருக்குமோ அவன் தஜ்ஜி. பாருங்க வாட்ஸ்அப்ல ஏதோ ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஒத்திக்கன்றது இது தஜ்ஜாலாக இருக்கும், அது தஜ்ஜாலா இருக்கும். இது எல்லாம் ஃப்ராடு. இந்த வாட்ஸ்அப்ல வருது, பேஸ்புக்ல வருது, பூரா ஃப்ராடு பித்தலாட்டம். அதனால அதெல்லாம் நம்பாதீங்க. அதுக்கெல்லாம் இஸ்லாத்துல எந்த இடமும் கிடையாது. தஜ்ஜால் அவனுக்குன்னு வர்றதுக்கு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சில அடையாளங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த அடையாளங்கள் நிகழும்போது தஜ்ஜால் வருவான். அல்லாட பாதுகாப்பு கேட்போம். எல்லாம் தஜ்ஜால் வரதுக்கு முன்னாடி எங்களை மூத்தாக்கிட்டு கேட்போம். நம்ம அல்லாட அது கேட்கணும், இதான் கொஞ்சம் தஜ்ஜால் நானும் பார்க்கணும், வாட்ஸ்அப்ல எடுக்கணும்ல, அவனோட செல்ஃபி எடுத்துக்கணும்ல தஜ்ஜாலோட. நம்மளால தஜ்ஜால் தான் அவரோட செல்ஃபி எடுக்கலாம். பாரு தஜ்ஜாலோட செல்ஃபி எடுத்துக்கணும், அல்லாட கேமத்தில் காட்டலாம்ல பாரு தஜ்ஜாலோட செல்ஃபி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லி. அதனால அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. தஜ்ஜால் வரும்போது வருவான், அல்லாஹ் ரப்பல்லால அதுக்கு முன்னாடி நம்மளை பாதுகாத்துணும். குரான் ஓதும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் வரும்பொழுது யாராவது சொல்ல கேட்டால் சலவாத் ஓத வேண்டுமா? ஓதக்கூடாதுங்க. குரான் ஓதும்போது சலவாத் ஓதக்கூடாது. ஒரு முறை அப்படிதான் ஒரு அசத் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பள்ளியாசல்ல ஜும்மால இன்னல்லாஹு வ மலாயிகதுஹு யுஸல்லூன அலன் நபி நூன இல்ல அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதுனால அந்த மாதிரி தொழில ஓதிருக்காரு. தொழில ஓதிருக்காரு இன்னல்லாஹு வ மலாயிகதுஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுல்லதீனா ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா அன்னே நின்று அத்தனை பேர் அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா இமாம் சார் தொழுகை விட்டு போன அத்தனை பேர் தொழுகை பாத்திரா போச்சு திரும்ப தொழுங்க அப்படின்றாங்க. அதனால வந்து அப்பெல்லாம் செலவாத்து ஊதுனா அதே மாதிரி ஆச்சு தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா துலுக பாத்திரா போயிடும். துலுக பாத்திரா போயிடும். தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலோ அல்ல நம்ம பக்கத்துல இருக்கிற அச்சு துப்புறாரு அட அசர் சொல்றாரு இரகம் கல்லா அப்பெல்லாம் துலுக போயிடும். துலுக போயிடும். அதனால அந்த மாதிரிலாம் சொன்னா துலுக கூடாது. குரான் ஓதும்போது தொழுகை கடமையாவதற்கு முன் சஹாபாக்கள் எவ்வாறு தொழுதார்கள்? தொழுமையை கடமையாக்குனதே சஹாபாக்களை வச்சுதான். அப்புறம் அதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் எப்படி தொழுதாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு வரணும். இரு கடல்கள் சேரும் இடத்தில் அவை ஒன்றோடு ஒன்று ஒட்டுவதில்லை என்கிறது குரான். அர்ரஹ்மான் அத்தியாயம். இது ஆறும் கடலும் சேரும் இடத்திற்கு பொருந்துமா? இது அப்படி சொல்லுங்க. ஆறும் கடலும் சேரும் அல்ல மரஜல் பஹரைனி எல்தகியான் பைனஹுமா பர்சஹுல்லா யபகியான். இரண்டு கடல்களுக்கு மத்தியிலே அவன் பிளவை ஏற்படுத்தினான் அல்லாஹ் சொல்றான். தவிர ஆறுக்கும் கடலுக்கு பிளவை ஏற்படுத்தினா அப்படி சொல்லல. அது உலகத்துல இருக்குதான் செய்யும். இப்ப இங்க எத்தனை இடங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்டார்டிகால அட்லாண்டிக் ஓஷன் எல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கடலும் சேர்ந்திருக்குது. அதுல ரெண்டு கடலா இருக்குது. அங்க வந்து ரெண்டு பேருக்கு வித்தியாசம் இருக்குது. இந்த தண்ணியுடைய சாலிடிட்டி வேற, இந்த தண்ணியுடைய சாலிடிட்டி வேற, இதனுடைய டென்சிட்டி அடர்த்தி தன்மை வேற, இதனுடைய டென்சிட்டி வேற, ரெண்டு ஒரே கடல். ஆனா அதுக்கு மட்டும் வித்தியாசம் இருக்குன்னா இப்ப விஞ்ஞானி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அல்லாவுடைய ஆயத்து என்னைக்குமே பொய்யாகாத உண்மையா தான் இருக்கும். இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கலையே, இதுவரைக்கும் கண்டுபிடிக்கலனாக்கா அது மனிதனுடைய குறைபாடு. இனிமே கண்டுபிடிப்பாங்க இன்ஷா அல்லாஹ். அப்படிதான் ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி கிடந்தது யாரும் தெரிஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால வந்து நம்ம அல்லாஹ் ஆராய்ச்சியாளர் கண்டே பிடிக்கல. தப்பு தப்பா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிருப்போம் அல்லாவுடைய ஆயத்து உண்மை. நம்ம அல்லாவுடைய ஆயத்தை ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தை வச்சு ஊர்ஜிதப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டானா சத்தியம். அது ஆராய்ச்சியாளர் சொல்லப்பட்ட அதை பத்தி நமக்கு கவலை இல்ல. நாம் கிப்லாவை முன்னோக்க வேண்டுமா அல்லது திசையா? ஏனென்றால் நமக்கு வடமேற்காகவே கிப்லா உள்ளது, ஹரம். ஆனால் நாம் தொழுவது மேற்காக. ஏன்? யார் சொன்னது வடமேற்காக இருக்குன்னு சொல்லி? வடமேற்குலாம் கிடையாது. இன்னைக்கு கிப்லா எல்லாம் வந்து இதெல்லாம் பாக்குறாங்க, இதை இப்ப கேம்பஸ் எல்லாம் வச்சு பாக்குறாங்க. கிட்டத்தட்ட கிப்லா வந்து நமக்கு மேற்கு திசையை நோக்கி தான் இருக்குது, வடமேற்குலாம் கிடையாது. I am doing business with two non-Muslim partners. I have invested amount from my own pocket, but they have invested their share from bank loan. Is my business halal? Can we do business getting loan from bank? Bank la loan vaangradhu haram, adu koodadhu. Avaru bank la loan vaangirukkaru, neenga adula poi invest pannirukkeenga, halalana business pannirukken appdi sonna nam yerkame solli irukrom. Share market ஹலால் ஆகிறதுக்கு முக்கியமான நிபந்தனை அந்த ஷேர் மார்க்கெட்ல ஒரு பகுதி பேங்க்ல இருந்து லோன் வாங்கி இருக்க கூடாது, வட்டியின் பேர்ல லோன் வாங்கி இருக்க கூடாது. உதாரணமா நீங்க ஒரு ரிலையன்ஸ் ஷேர் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த ரிலையன்ஸ்ல ஒரு சிமெண்ட் கம்பெனில போய் சேருவீங்க. அந்த சிமெண்ட் கம்பெனியை ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்கு அவன் பேங்க்ல இருந்து வாங்கி இருக்க கூடாது. எல்லாமே மக்களுடைய ஷேரா இருக்கணும் அல்லது ஒரு முதலாளியுடைய பணமா இருக்கணும். பேங்க்ல இருந்து அவன் லோனுக்கு கடன் வாங்கியிருந்தாடா, அந்த ஷேர் வாங்கக்கூடாது சொல்லியிருக்கோம். சோ அந்த அடிப்படையில அவன் பேங்க்ல இருந்து வாங்குறான் அப்படின்னு சொன்னா அந்த பணம் இந்த பணம் சேரும்போது அதுல பரக்கத்து இருக்காது, ஹலால் இருக்காது, அவாய்ட் பண்ணிருந்தது. நான் மக்கா மஸ்ஜித் .com-இல் உங்கள் தொழுகை முறை பயானை கேட்டேன். அதில் நீங்கள் தக்பீர் நெஞ்சில் கட்டுவதா சொன்னீர்கள். இது எந்த சாப்டரில் இருக்கிறது? புகாரி ஹதீஸில். ஆனால் ஒருவர் கூறினார், நான்கு இமாம் எந்த முறைப்படி தொழுகிறார்களோ அந்த முறையில் கட்டுவதே சரியானது என்கிறார்கள். தெளிவாக விளக்குக, எனக்கு குழப்பமாக இருக்கிறது. எந்த முறையை பின்பற்ற வேண்டும் என்று? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முறையை தொழுதார்கள்? தக்பீர் நெஞ்சில் கட்டினார்களா? ருக்குவில் சஜிதாவோட இடத்தில் பார்த்தார்களா? சஜிதாவில் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்கள்? இதெல்லாம் எந்த குழப்பமும் ஒன்றும் தேவையில்லை. தக்பீரை வந்து ஒரு மதுகப்ல தக்பீரை கட்ட வேண்டாம் தெரியுமா? இப்படி நிக்கலாம், ஹம்பளி மதுகப்ல இப்படி நிக்கலாம். அந்த தொழுகை ஏத்துக்குமா ஏத்துக்கப்படாதா? நம்ம ஆளுங்க தக்பீர் எங்க கட்டணும்? ஒரு இன்ச்சு மேலையா, ஒரு இன்ச்சு கீழேயா? அப்புறம் பார்வை எங்க பார்க்கணும்? விரலை எங்க வைக்கணும்? இது இதெல்லாம் கவனம் செலுத்துவோம். உள்ளத்தை எங்க வைக்கணும்? அது ஊர் சுத்திட்டு இருக்கும். உள்ள ஊர் சுத்திட்டு இருக்கும், உள்ளத்தை பத்தி கவலைப்படுறது இல்லை. அது ஊர் சுத்தது, அதை பத்தி கவலை இல்லை. இல்ல பார்வை எப்படி அப்படி, இது முக்கியம் இல்லை. நம்முடைய உள்ளத்தை கவனம் செலுத்துங்க. தக்பீர் ஒரு இன்ச்சு மேலே கீழே அல்லாஹ்வுன தொழுகை நிராகரிச்சிட மாட்டான். தக்பீர் கட்டுங்க, ரசூலுல்லாஹி சுன்னத்தை இடது கை வைங்க, வலது கை வைங்க, ஒரு நெஞ்சில கட்டுங்க, இல்ல கொஞ்சம் ஒரு ரெண்டு கீழறி கட்டிங்க, தப்பு கிடையாது, தப்பு கிடையாது. இப்படிதான் கட்டக்கூடாது. இது எந்த மதுகப்பிலும் கிடையாது, எந்த அதிசயம் கிடையாது. எப்படிதான் கட்டுங்க? இப்படி கட்டி நெஞ்சு நெத்தியில அப்படிதான் கட்டக்கூடாது. ஆனா தக்பீருக்கு இப்படி கட்டணுமா, இப்படி கட்டணுமா, இப்படி கட்டணுமா, மேல கட்டணுமா, கீழே கட்டணுமா, இது முக்கியம் இல்ல. மனசை எங்க வைக்கிறது தொழுகையில, அதை பத்தி நம்ம யாரும் கவலைப்படுறது இல்ல. அதனால ஒரு இன்ச்சு ரெண்டு இன்ச்சு மேல கீழே இருந்தனால ஒண்ணு தப்பு கிடையாது. அல்ல நிராகரிச்சிட மாட்டா தொழுகையை. There is a loudly reciting qiraat in fajr, maghrib, isha except zuhr and asr. Then what is the reason for the reciting qiraat loudly in zuhr and asr? Ye solliyaachu pala thara solliyirukom, adhaadu yen maghrib isha fajr la mudu sathama odrom zuhr asr la sathama odradilla appdi solli idhu palveer kaaranangal solluvaanga. Unmayana kaarana sariyana kaarana enna appdi sonna, nabi sallallahu alaihi wasallam avaru thulugi kadamiyaakkuravane allah subhanahu taala jibril alaihi salatu anupi vekkaran rasulata. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு நாள் ரசூல்லாவோடவே இருந்து ஃபுல்லா தொழுகிற முறையை பூரா சொல்லி தராங்க, தொழுகையுடைய மசாயல்களை சொல்லி தராங்க, தொழுகையில சட்டத்திட்டம் சொல்லி தராங்க, எல்லாத்தையும் சொல்லி தராங்க. ரெண்டு நாள் இருந்து தொழுகிற வக்தத்தை கூட சொல்லி தராங்க. அதனால அவ்வளவு வக்தம் ஆகிற வக்தம் சொல்ல பாருங்க. முதல் நாள் பூரா அவ்வளவு வக்தத்தை தொழுது காட்டுறாங்க, ரெண்டாவது நாள் பூரா ஆகிற வக்தத்தில் தொழுகிறாங்க. நபியே நான் நேற்று தொழுத தொழுகை இன்னைக்கு தொழுது அந்த இடைப்பட நேரம் தான் உங்களுடைய தொழுகிற வக்து அப்படின்னு சொன்னாங்க. உதாரணமா மகரிப்பு முதல் நாள் சூரியன் மறைஞ்சவனை தொழுதாங்க, ரெண்டாவது நாள் ஒரு மணி நேரம் கழிச்சு தொழுதாங்க, ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து வருதாங்க மகரிப் வக்து. அதே மாதிரி இஷா முதல் நாள் என்ன பண்ணாங்க, செவ்வானம் மறைஞ்ச உடனே அதாவது இஷா வக்து ஆரம்பிச்ச உடனே நம்மளுடைய கணக்கு படித்தா ஒரு ஏழரை ஏழை முக்கால் தான் தொழுதாங்க. ரெண்டாவது நாள் பாத்தீங்கன்னா காலையில நாலரை மணிக்கு தொழுதாங்க. அப்ப அதுல இருந்து இது வரைக்கும் உங்களுடைய இஷா தொழுகு நேரம் இப்படி ரசூலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரெண்டு நாள் ஃபுல்லா தொழுகை கத்து கொடுத்தாங்க. அப்ப ரசூலா நிறைய சந்தேகங்களை கேட்டாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இது எப்படி அது எப்படி எல்லா சந்தேகத்தையும் கிளியர் பண்ணாங்க. இவ்வளவு செஞ்ச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு நாள் இருக்கும் பொழுது ஒரு தடவை கூட ஏன் ஜிப்ரீலே மகரிப் இஷா பஜனையே சத்தமா ஓதுனீங்க, லொஹர்லே அசனியா மெதுவா ஓதுனீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லல. ஹைர், அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல சஹாபாக்கள் வாழ்றாங்க. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் தொழுகையை பத்தி எத்தனையோ சந்தேகங்களை கேட்கறாங்க. ஒரு தடவை கூட ரசூலுல்லாஹ் யார ரசூலுல்லாஹ் ஏன் நீங்க மகரிப் இஷா பஜ்ர இப்படி சத்தமா ஓதுறீங்க, லொஹர் அசர் மெதுவா ஓதுறீங்க ஒரு நாள் சஹாபாக்கள் கேட்டதுல ரசூலுல்லாஹ் சொன்னதில்ல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது என்ன காரணம் என்பதை இந்த உம்மத்திற்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ் தீர்மானிச்சான். இல்லடா ஜிப்ரீல் சார் ரசூலா கேட்டுக்கணும், இல்ல ரசூலோட சஹாபாக்கள் கேட்டுக்கணும், யாருமே கேட்கலண்டா. அப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ரசூலா சொல்லி கொடுத்தாங்களா? ஆமன்னா சொல்லம்னா தொழுதுட்டு போயிட்டே இருக்கு. எங்க மாமி மகளுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது. சில பேர் காரணம் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் எதிரிகள் இருந்தாங்க, அந்த எதிரிகளுக்கு பயந்து லோகரசரம் இதுவா ஓதுனாங்க, நைட் எல்லாம் எதிரிகள் தூங்கிடுவாங்க, அதனால மகளிர் விஷா சத்தமா ஓதுனாங்கன்னா அப்ப ஜும்மா எதுக்கு சத்தமா ஓதுனாங்க? அப்ப எதிரிகள் தூங்கிடுவாங்க, ஜும்மா ஜும்மா பாவச்சு எதிரா தூங்கிடுவாங்களா? தொழுது முடிச்சு முடிப்பாங்க எதிரிகளா? அப்ப இதெல்லாம் சரியான காரணங்கள் கிடையாது. எங்க மாமி மகளுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறது, அதில் அவர்கள் வசிக்கிறார்கள். ஆனால் அந்த வீட்டில் மூலமாக எந்த விதமான வருமானம் வருவதில்லை. அவர்கள் வியாபாரம் நட்டமடைந்ததால் மிகவும் கஷ்டப்படுகிறார். அவருக்கு என்னுடைய ஜக்காத் தரணும் சொல்லலாம். சொந்த வீடு வச்சிருக்கனால ஜக்காத்து கொடுக்கக்கூடாது அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. சொந்த வீடு ஜக்காத்து கணக்கிலே வராது, குடியிருக்கிற வீடு. அதனால சொந்த வீடு வச்சிருந்தாலும் ஜக்காத்து கொடுக்கலாம், தப்பில்லை. பெண்களுக்கு ஏத்திக்கா வசதி இருக்க அனுமதி தருமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையுடன் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நாம் அனபி ஷாபி ஆகிய இமாம்களை நாம் பின்பற்றுகிறோமா சரியா அல்ல தவறு? எத்தனை தரமும் சொல்றது, திரும்ப திரும்ப திரும்ப கேள்வி வந்துட்டு. தந்தைக்கு சொந்தமான வீட்டில் பெண் பிள்ளைகளுக்கு பங்கு உண்டா? திருமணத்தின் போது தங்க நகை கொடுத்தால் பெண்களுக்கு சொத்தில் பங்கு இல்லை என்று சகோதரர்கள் மறுப்பது சரியா? இது இந்த அண்ணன் தம்பிங்க போற பண்ற ஃபிராட். இது இந்த அண்ணன் தம்பிங்க போற பண்ற ஃபிராட். இந்த ஃபிராட் என்னன்னாக்கா, உனதான் அப்பா கல்யாணத்துல நகை போட்டார்ல, ஏன் உனக்கு காலேஜுக்கு 10 லட்சம் கட்டுறாரு, உனக்கு படிக்க வைக்க பணம் கட்டினாரு, அது அது அது பிள்ளைக்கு செய்யறது. அப்ப இது மட்டும் என்ன, யாரு செய்யறது? அதனால அத்தா உயிரோடு இருக்கும் போது நகை போட்டது, காலேஜுக்கு பணம் கட்டினது, ஃபீஸ் கட்டினது, இவரை டாக்டர் ஆக்கினது, இன்ஜினியர் ஆக்கினது, இது எதுவுமே கணக்கில் வராது, எதுவுமே கணக்கில் வராது. அத்தா மூத்தாயிட்டான்னு சொன்னா அவர் மூத்தாகும் பொழுது என்னென்ன சொத்துக்கள் இருந்ததோ அத்தனை சொத்துக்களையும் உன் செய்ய ஆண்களை பெண்களை போன்று ஆண்களுக்கு இரண்டு பங்கு என்ற அல்லாஹ்வுடைய ஆயத்தின்படி முறைப்படி பங்கு கொடுக்கணும் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு. அப்படி யாராவது ஆம்பளை பசங்க கொடுக்காம இருந்தா அல்லாட்ட மிகப்பெரிய பாவி அவன் நரகவாதி அவங்களை ஏமாத்துறோம் துரோகி. அதனால வந்து அப்படி கொடுக்காம இருக்க கூடாது கண்டிப்பா கொடுக்கணும். இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது. தபிலீக் ஜமாத்தில் 3 days, 40 days, 4 months போறது சரியானதா இது கம்பல்சரியா? கம்பல்சரிலாம் இல்ல, போனா தப்பு கிடையாது பாவம் கிடையாது. 3 நாள், 10 நாள், 40 நாள் போங்க. மார்க்கத்தை கத்துக்கிறதுக்காண்டி நல்ல சுண்ணத்தான துவாக்கள் கத்துக்கலாம், தொழுகை கத்துக்கலாம், தொழுகை முறையை கத்துக்கலாம், இஸ்லாமிய சுன்னத் ரசூலுல்லாஹி சுன்னத்தான நடைமுறை கத்துக்கலாம், போற தப்பு கிடையாது. கம்பல்சரி போகணும் இல்லைனா முஸ்லீமே இல்ல அப்படி யாருக்கு அந்த பவர் கிடையாது சொல்றதுக்கு. ஹேஸ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டோல்ட் டோட் எனிதிங் அபவுட் அபவுட் அலைன்சா அலிசா ALIENS ஏலியன்ஸ்னா வேட்டு கிரகவாசிகளா? இந்த மாதிரி இங்கிலீஷ் நான் படிக்கலங்க இது வரைக்கும். இஸ் ஏலியன்ஸ் இஸ் ட்ரூ பிளீஸ் கிளாரிஃபை. வேட்டு கிரகவாசிகள் இருக்கிறாங்களா அவங்களை பத்தி அல்லாஹ் ஏதாவது சொல்லியிருக்கானா? அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித இனத்தையும் ஜின் இனத்தை பற்றி மட்டும்தான் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். மனித இனம் ஜின் இனம் இந்த ரெண்டு இனத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். அப்புறம் மிருகங்களை பத்தி சொல்லியிருக்கான். இந்த ஒரு கால் வேற்றுக்கிரக வாசிகள் என்பவர்கள் ஜின்னாக இருக்கலாம் அல்லது அங்கே மனிதர்கள் இருக்கலாம். அதனால அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் அல்லாஹ் எதுவுமே சொல்லல. சோ வேற்றுக்கிரக வாசிகள் ஒண்ணு மனிதர்கள் இல்ல மனுஷங்களாம் இல்ல, அப்ப ஜின்னா இருக்க வாய்ப்பு இருக்குது. சோ அதனால அவங்களும் இருக்க வாய்ப்பு இருக்குது உண்மை. அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பூமியில மட்டும்தான் வசிக்கணும் அப்படிலாம் ஒண்ணுமே சொல்லல. அல்லாஹ் அங்க எங்குமே சொல்லல. வேற எங்க வேற எங்கேயும் நம்ம எந்த படைப்பு படைக்கல, வேற்றுக்கிரகத்தெல்லாம் படைக்கல, கிரகம்னா ஒண்ணு கிடையாது அப்படிலாம் ஒண்ணு அல்லாஹ் சொல்லல. அறிவியல் உண்மைகளை பூரா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ப்ரூவ் பண்ற மாதிரி அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்கும். சோ அதனால வேற்றுக்கிரகவாசிகள் இருந்திருக்கலாம், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு மறுக்க முடியாது. பல நாட்களாக எனக்கு ஒரே குழப்பம். சரி, யாரிடம் கேட்டு தெளிவுறது என்று தெரியவில்லை. சரி, அதான் உங்களிடம் கேட்கிறேன். இறந்து போனவர்களால் செவியேற்க முடியுமா? மரணித்தவர்களை 3 ரகங்களாக பிரிக்கப்பட்டு அவர்களிடம் கேள்விகளுக்கு கேட்கப்படும் என்கிறார்கள். உண்மையா? என்ன 3 ரகம்? முஸ்லீம்கள் அதாவது பொதுவானவர்கள் 1 ரகம் என்றும், ஷஹீதானவர்கள் 2வது ரகம் என்றும், நபிமார்கள் வலிமார்கள் சோதாக்கள் அவுளியாக்கள் 3வது ரகம் என்று கூறுகிறார்களே, இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஷார்ட்டாக. நீ இவ்வளவு லாங்கா எழுதிவிட்டு அப்புறம் ஷார்ட்டா சொல்லுங்க அப்படின்னாக்கா, அதாவது அப்படி ரகம்லாம் அல்லாஹ் ஒண்ணு பிரிக்கலங்க. பொதுவான முஸ்லீம் ஃபர்ஸ்ட் கிரேட், தேர்ட் கிரேடு, அப்புறம் ஷஹீதானவங்க செகண்ட் கிரேடு, நபிமார்கள் அவுளியாக்கள் ஃபர்ஸ்ட் கிரேடு, அப்படிலாம் பிரிக்கல. நல்லோர்கள் எல்லோருமே இன்ஷா அல்லாஹ் கபர்ல அல்லாஹ் அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பான். பாவம் செஞ்சா கபர்ல அவங்களுக்கு தண்டனை உண்டு. இது அல்லாஹ்வுடைய தியரி, அல்லாஹ்வுடைய நியதி. சரி, இறந்து போனவர்கள் செவியேற்க முடியுமா? பல நேரங்களில் செவியேற்று இருக்கிறாங்க, அல்லாஹ் செவியேற்பாங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படின்னு சொன்னா, நீங்க மரணித்தவர்களை கபர்ல வச்சுட்டு அவர்கள் நடந்து செல்பவருடைய காலடி சத்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பார்கள், அதற்குள் முன்கரக்கீர் வந்துருவாங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்ப நடந்து போறவருடைய காலடி சத்தம் கேட்குது அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதனால எல்லாமே கேட்குமா அப்படி எந்த விதமான இதுவும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒமா அன்தபி முஸ்மியின் மன்ஃபில் குபூர், நபியே கபூரில் உள்ளவர்களை உங்களால் செவியேற்க வைக்க முடியாது. கபூர்ல உள்ளவங்களை கேட்கிற சக்தி உங்களுக்கு, கேட்க வைக்கிற சக்தி உங்களுக்கு கிடையாது. அப்ப நாம போய் கபூர்ல உள்ளவங்களை போய் கபூர்ல உள்ளவர்களே எங்களுக்கு அது செய்யுங்க இது செய்யுங்க கேட்குமா? கேட்காது. இன்னொரு விதத்தில் அல்லாஹ் சொல்றான், உயிரோடு இருப்பவர்களும் மூத்தானாலும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். அப்போ கபூர்ல உள்ளவங்க கேட்க முடியாது பார்க்க முடியாதுங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க காலடி சத்தத்தை கேட்குங்கிறாங்க. அதே மாறி பத்ர் போர்ல காஃபிர்கள் 70 காஃபிர்கள் கொல்லப்படுகிறார்கள். அந்த காஃபிர்களை ரசூலுல்லாஹ் கொண்டு போய் கிணத்துல தள்ளுறாங்க. தள்ளும் போது கேக்குறாங்க, யா ஹல குஃபார், ஓ காஃபிர்களே, ஹல் வஜத்துமா வாத ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்பு சொன்னது உண்மையா பாத்துட்டீங்களா? என்னுடைய ரப்பு சொன்னது உண்மையா? அல்லாஹ் நல்லவர்களுக்கு உதவி செய்வேன் தீயவர்கள் அழிப்பன்னு அழிச்சிட்டா பாத்தீங்களா அப்படின்னு யாரை பார்த்து கேட்கறாங்க? அந்த பிணங்களை பார்த்து கேட்கறாங்க. அப்ப உமரதி எல்லாம் சொல்றாங்க, துக்கல்லிமுல் அம்மாத்த யார சொல்லுதா ரசூல், செத்து பிணத்திலே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹும் அல் ஆன அஸ்மா மின்க யா உமர், உமரே இப்ப அவர்கள் உண்மை விட தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க கேட்கும், அது இதுல மூத்தானவங்களும் கேட்கும்ன்றாங்க. அல்லாஹ் சொல்றான் கேட்க வைக்க முடியாதுங்கிறான். பாத்தீங்களா, குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் ஆயிடுச்சு. அதனால ஹதீஸ்லாம் பொய், ஹதீஸ்லாம் பொய். குர்ஆன் ஹதீஸ் முரண் ஆயிடுச்சுல, குர்ஆனுங்கிறது வஹீங்க, வஹீ வந்து குர்ஆனுக்கு மாற்றமா இருக்குமா? அப்ப ரசூலுல்லாஹ் புகாரியாவே இருந்தாலும் அந்த ஹதீஸுக்கு ஓரமத்துக்கு போடுங்க, குபைலத்துக்கு போடுங்க அப்படின்னு பைத்தியகரமா சொல்றதனமா சொல்றது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய ஹதீஸுகள் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு என்ன சொல்றாங்க, இப்பொழுது அவர்கள் உன்னை விட தெளிவாக கேட்கிறாங்கடா. அப்ப அந்த நேரத்தில் அந்த இறந்தவர்களுக்கு கேட்கக்கூடிய சக்தியை கொடுத்துட்டு, யார் அவங்க, காஃபிர்களுக்கு கேட்கக்கூடிய சக்தியை அல்லாஹ் கொடுத்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு அறிவிக்கிறான், நபியே இப்ப நான் கேட்கிற சக்தியை கொடுத்துருக்கிறேன் அவங்கள்ட்ட பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால ரசூலுல்லாஹ் பேசினாங்க. அது அந்த இடத்துக்கு மட்டும் உள்ளது. அதே மாதிரி மையத்தை கபர்ல வச்ச உடனே நடந்து போறவங்களுடைய காலடி சத்தத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள், அதற்குள் முன்கரணைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கேட்கிற சக்தியை கொடுக்குறான். அதனால 24 வருஷம் கேட்டுட்டே உட்கார்ந்துருக்காங்க, நல்ல எஃப்எம்ல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படிலாம் ஒண்ணு சொல்ல முடியாது. சோ மரணித்தவர்கள் எங்கெல்லாம் ரசூலுல்லாஹ் கேட்பாங்கன்னு சொன்னாங்களோ அங்கெல்லாம் அந்த நேரத்துல மட்டும் அந்த கேட்கிற சக்தியை கொடுத்தாங்க, கொடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அதனால மரணத்துக்கு கேட்டாங்க. எல்லா நேரத்திலும் மரணிக்கணும் காது கேட்கும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. தராவி நேரத்தில் ஒரு சிலர் ஆங்காங்கே தொழுது கொண்டிருக்கிறார்கள், இதனால் வரிசையை பூர்த்தி செய்ய முடியவில்லை, அவர்கள் குறுக்கே சென்று சஃபை பூர்த்தி செய்யலாமா? நல்லா புரிஞ்சுங்க, சஃப்ல வந்து தொழுகையில வந்து குறுக்க போறதுக்கு கூடாது, நம்ம அதுல ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்போம். ஆனா சஃபை பூர்த்தி செய்வதற்காக தாராளமா குறுக்க போகலாம், அதை புரிஞ்சுக்கணும், அது எக்ஸெப்ஷன். உதாரணமா ஒருத்தர் சுண்ண தொழுதுருக்காரு, காம சொல்லியாச்சு, காம சொல்லி நம்ம சஃபை பூர்த்தி பண்ணணும், அவர் குறுக்க போலாமா? தாராளமா போலாம். நம்ம ஆளுங்க தொழுதுட்டு வெளியே ஓடுறதுக்கான குறுக்க போது ஓடுவான், தொழுது வெளியே ஓடுறதுக்கு அப்ப தொழுது இருந்தா கூட அப்படி இப்படி இப்படி இப்படி இப்படி ஜிக்ஸாக் பண்ணி நெஞ்சு ஓடி போயிடுவான். ஆனா சப்ப பூர்த்தி பண்றதுக்கு தப்போட நிப்பார், அப்படியே அவர் தொழுது முடிக்கட்டும், இல்லைன்னா அவர் இடத்த கேப் போட்டுட்டு அப்புறம் நிப்பான். இது என்ன மார்க்கம் தெரியல. அல்லா எங்க தடுத்தானோ அதை கரெக்டா செய்யறோம், அல்லா எங்க செய்ய அனுமதி கொடுத்தாலும் செய்ய மாட்டேங்கிறோம். அதனால சப்பை பூர்த்தி செய்வதற்காக தொழுதுட்டு இருக்க குறுக்க போற தப்பு கிடையாது. தலைவலி ஜுரம் போன்ற சிறு சிறு நோய்களுக்காக நோன்பை விடலாமா? அப்படி விட்டால் என்ன தண்டனை? என்ன தண்டனை? அல்லாட போய் கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஒரு வாரத்தை போதும் நோன்பு விடுறவங்களுக்கு, சும்மா சின்னது அற்பமான காரணம், தலைவலி காய்ச்ச காய்ச்ச மாதிரி இருக்குது, தலைவலிக்கிற மாதிரி தெரியுது, இருப்பு வலிக்கிற மாதிரி தெரியுது, இந்த மாதிரி தெரியுதுலாம் நோன்பு விடுறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கை முழுவதும் நோன்பு வைத்தாலும் இந்த விட்ட ஒரு நோன்புக்கு ஈடாகாது. வாழ்க்கை முழுவதும் நோன்பு வச்சாலும் ரமலான்ல விட்ட ஒரு நோன்புக்கு ஈடாகாது. இதனுடைய பலன் தெரிஞ்சுட்டா இந்த விட்ட மாதிரி போற மாதிரி இதுக்கெல்லாம் நோன்பு விட மாட்டாங்க. குரான் ஆயத்துல ரிங்டோனாக யூஸ் பண்ணலாமா? அவாய்ட் பண்றது நல்லதுங்க. குரான் ஆயத்துக்களை வந்து ரிங்டோனா யூஸ் பண்ணி டாய்லெட்ல உட்காந்துருப்பீங்க, அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் கராத் ஓதிட்டு இருக்கோம், இது எப்படி முறையா இருக்க முடியும்? அதனால வந்து சில சமயங்களில் பாத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருந்த எரிச்சல் ஏற்படும், கேட்கறவங்களுக்கு எரிச்சல் ஏற்படும், என்ன இந்த போன் அடிச்சுட்டே இருக்குது அப்படி எரிச்சல் ஏற்படும். அதனால அந்த மாதிரி நேரங்களில் ரெண்டாவது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் இன்னல்லதீன கஃபரு டப்பனி ஆன் பண்ணுவீங்க, அதான் என்ன சொல்ல வந்தான் ஆயத்துல, ஆயத்துல அர்த்தத்தை சேர்ச்ச மாதிரி ஆயிடும். சோ அதனால வந்து அவாய்ட் பண்றது நல்லது. அதுக்காண்டி மியூசிக் வைக்கலாமா? மியூசிக் வைக்க கூடாது. என்னதான் பண்றது? போன் கம்பெனி கரண்ட் கேளுங்க. காஃபிர்களுக்காக துவா செய்யலாமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் சில நபிமார்களும் தாங்கள் பெற்றோர் மகன் ஆகியோர்களுக்காக பாவம் பண்ணி பேண்டதே அல்லாஹ் கண்டித்துதான் கூறினீர்கள். இப்படி இருக்க நாம காஃபிர்களுக்காக உடல்நலத்திற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக நான் பாவம் மன்னிப்பை தவிர்த்து துவா செய்யலாமா? கேட்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடுத்தது பாவம் மன்னிப்பு மட்டும்தான் கேட்கலாம்னு சொன்னான். யா அல்லாஹ் அவங்களுக்கு பாவத்தை மன்னிச்சு, கருணாநிதி பாவத்தெல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்து கூடிய அல்லாஹ், ஜெயலலிதாவுக்கு பாவத்தெல்லாம் மன்னிச்சு சொர்க்கத்து கூடிய அல்லாஹ் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஆ எல்லா ஜெயலலிதா மறுபடியும் முதல் பதவி கூடிய அல்ல கேட்கலாம், தப்பு கிடையாது. நீங்க விரும்பினா கேட்டுங்க, நீ விரும்பினா அந்த அம்மா மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடையாதுங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டா, யா அல்லா எங்க அம்மாவுக்கு மறுபடியும் முதலமைச்சர் பதவி கூடிய அல்ல தாராளமா கேட்கலாம், தப்பு இல்ல. யா அல்லா கருணாநிதி சக்கர நாக்கால எழுச்சி நல்லபடியா தாம் தாம் நடக்கணும் யா அல்லா கேளுங்க, தப்பு கிடையாது. பாவ மன்னிப்பு தான் கேட்கக்கூடாது. மற்றபடி அவங்களுக்கு ஹிதாயத்துக்காண்டி, அவங்களோட ஹிதாயத்துக்காண்டி, ஆட்சிக்கு வர்றதுக்காக வேண்டி, நல்லூர்கள் ஆட்சி வர்றதுக்காண்டி காப்பீடு துவாக்கலாமா? தாராளமா கேட்கலாம், தப்பு கிடையாது. முஸ்லீம் பெண்களின் உரிமையான பரதாவை பற்றி ஏச்சி ராஜா போன்ற கைவர்கள் சொல்லியாச்சுங்க. நேற்று பயானில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நேற்று ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க, இது வந்து ஒவ்வொரு மூமினுக்கும் உண்மையிலே கரெக்டா ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். நேற்று கோடம்பாக்கத்துல ஒரு ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு முஸ்லீம் பெண்ட ஒரு போலீஸ் எஸ்ஐ ஹராமி தப்பா நடந்திருக்கான், கண்ட கண்ட அவங்களுடைய மர்ம இடங்கள்ல கையை வச்சு தொட்டு தப்பா நடந்திருக்கான். அந்த அம்மா கண்டிச்சிருக்கிறாங்க, உடனே நீ புர்கா போட்டா ரொம்ப சுத்தமான பொண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிருக்கான். அந்த சகோதரி பாருங்க, நேரம் கோடம்பாக்கம் பள்ளியாசலுக்கு போயிருது, மகரிப் நேரம், மகரிப் நேரம் இஷா நேரமாவும் நேரம் பள்ளியாசலுக்கு போயிருக்குது, தொழுதுன்னு சொல்றது எல்லாம் கும்பலா வந்து போட்டு சாச்சா சாத்திருக்காங்க அந்த போலீஸ்காரன. அல்லாஹ் அவங்களுக்கு அருள் செய்யட்டும். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வு வரணும். அந்த மாதிரி சும்மா ஹெச் ராஜா சொல்லிவிட்டாங்க, ஹெச் ராஜா சொன்னா சொல்லிட்டு போட்டோம், ஹெச் ராஜாவே சொல்லிட்டு போட்டோம், நமக்கு அதுல உணர்வு வரும். இந்த மாதிரி நேரத்தில் அப்படி நம்ம போலீஸ்காரனாச்சு நம்ம என்ன அப்படி ஓரமா போயிடுமா அப்படிங்க கூடாது. அந்த நேரத்தில் நம்ம போய் முஸ்லீம்களுடைய அந்த உணர்வே எவனுக்கு தைரியம் வரக்கூடாது அந்த நேரத்தில் யாருக்கும், அடரே இது புர்கா போட போன முஸ்லீம் ஒன்று போய் பாய்மார்ல கூட்டு வந்துடும் அப்படின்னு பயப்படணும் ஒவ்வொருத்தருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈமானி உணர்வு முஸ்லீம்களுக்கு இருக்கணும். நேற்று நீ பேப்பர்ல போட்டுருக்க நியூஸ் அப்புறம் நான் போன் பண்ணி விசாரிச்சேன், போன் பண்ணி விசாரிச்சேன், ஆமா நடந்துச்சு எல்லாம் தராவிக்கு சொன்னாங்களா பின்னாடி கரெக்ட் இஷா தான் சொன்னாரு, இஷா தொகுதி தராவிக்கா நிக்கிறாங்களா அவங்க கூட்டம் அவர் 30-40 பேர் போயிருக்காங்க, போய் தகராறு பண்ணி அவனை போட்டு அடிச்சு அப்புறம் ரோட்ல உட்காந்து அப்புறம் பெரிய ஆபீஸர் எல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு சரி நாங்க வழக்கு தொடுக்கிறோம் மேல அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கலைஞ்சு வந்திருக்காங்க. நேற்று பயானில் இப்ராஹிம் அலைஸ்லாம் நபியை மஞ்சனி கருவியால் சங்கலிட்டு நெருப்பில் இருந்தார் என்று கூறினார்கள். பின்னர் இப்ராஹிம் அலைஸ்லாம் அவர்களை சங்கிலிருந்து விடுவித்தது யார், அவர் தானாக வெளியில் வந்து விட்டார்களா, இதெல்லாம சொல்லணும். நெருப்பையே அல்லா குளிச்சு தர பூங்கா மாத்திரம் உனக்கு அந்த சங்கிலியை உடைக்கு எவ்வளவு நேரம் ஆகும்போது, நீ இதை சொல்லல சங்கிலி யார் அவுத்தாங்க, இல்ல பூட்டு போட்டு நம்புறது வந்து அவுத்து போட்டு போனா இப்ராஹிம் அலைஸ்லாம் சங்கிலிய. உலகத்திற்கு ஒரே சந்திரன் ஒரே பிறை தானே, நோன்பில் மட்டும் ஒரு நாள் முன்னும் பின்னும் இருப்பது ஏன். உதாரணமாக கேள்வி மாறி வந்துருச்சு, தலைமை காட்சி போன்ற கேள்வி, கேரள மக்கள் நோன்பு நோக்கிறார்கள், ஜாக்கு சகோதரர்கள் எங்களுக்கு கேமத்தினால் முன்னும் பின்னும் வருமா என்று கேட்கிறார்கள், வாக்குவாதம் செய்கிறார்கள், இதை தெளிவுபடுத்தவும். இது ஜாக்கு சகோதரர் நீங்க போய் கேளுங்க என்னன்னு சொல்லி, இது கேமத்தினால் முன்னும் பின்லாம் வராது, அவங்கள்ட்ட திருப்பி கேளுங்க, அவங்க இப்படி கேட்கறனால நீங்க திருப்பி கேளுங்க என்னன்னு சொன்னா, சரிப்பா நீ எத்தனை மணிக்கு நோன்பு திறக்கிறீங்க, சவுதியை பார்த்து நோன்பு திறக்கிறீங்க, சவுதியை பார்த்து நோன்பு வைக்கிறீங்க, சவுதியில பிற தெரிஞ்சிச்சு அதனால நோம்பு வைக்கிறேன்னு சொல்லி, நீங்க நோன்பு வைக்கும் பொழுது நோன்பு திறக்கும் பொழுது மணி எத்தனை, 6:30 மணி. அப்ப சவுதியில எத்தனை மணி, 4 மணி. அப்ப 4 மணிக்கு நோம்பு திறக்கிறீங்களா, பிற பாக்குறது மட்டும் சவுதியை ஃபாலோ பண்றீங்கல்ல, அப்ப நீங்க நோன்பு திறக்கிறது என்ன பண்ணுவோம், அங்க சூரியன் மறைஞ்ச பிறகு இங்க நீ நோம்பு திறக்கணும், அங்க சூரியன் எத்தனை மணிக்கு பறக்கும், சூரியன் மறையும் 7:30 மணிக்கு, 7:30 மணி அங்க 10 மணி தான் நோம்பு திறக்கணும். நீ அப்படி கேட்டா இப்படி கேளுங்க, அதனால இப்படி வாக்குவாதம் செய்ததுலாம் அர்த்தம் கிடையாது. எனவே இந்த தவறு மிகப்பெரிய தவறு, நம்முடைய மரியாதைக்குரிய தலைமை காஜி அவர்கள் செய்யக்கூடிய தவறு. இவர் வந்து இந்த விஷயத்துல நியாயமா நடந்துகிறதே கிடையாது, முறையா நடந்துகிறதே கிடையாது. இதை வந்து சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு இந்த இருக்க கேரளா பேர பார்க்க பேர தெரியும் போது நம்ம ஏமா ஏற்றுக்கூடாது, என்ன பிரச்சனை, உட்கார்ந்து யோசிச்சு பேசி மஸ்டரா பண்ணி அழகா முடிவு பண்ணலாம். பிடிவாதம், எங்க அத்தா சொன்ன சட்டம், எங்க அம்மா சொன்ன சட்டம், எங்களோட தாத்தா சொன்ன சட்டம், அதுவும் அதுலயும் பார்த்து நிறைய பாஷியாலிட்டி, உருது முஸ்லீம் தமிழ் முஸ்லீம் பாஷியாலிட்டி, பிற பார்த்த தமிழ் முஸ்லீம் சொன்னா ஒத்துக்கிறது இல்ல, உருது முஸ்லீம் சொன்னா ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி பிற பார்த்தவங்களை போய் சொன்னா நீ மூடுதெல்லாம் ஓதுவியா, தர்காக்கெல்லாம் போவியா, நான் அப்பதான் ஏத்துப்பேன். நீ தொப்பி போடாம போன போனீங்க, தலைகள் பறைய ஒத்துக்க மாட்டாரு, தொப்பி போடாம போயிட்டீங்க, இது நடந்துச்சு. ஏன்னா நம்ம மெட்ராஸ் பிற பார்க்கும் போது ஒரு பையன் பிற பார்த்து சொல்ல உடனே தொப்பி எடுத்துட்டு போன தலைமை காட்சி, தொப்பி இல்லாம பிறைய ஒத்துக்க மாட்டாரு பாரு. அப்புறம் தொப்பியை போட்டுட்டு அங்க போன என்கொயரி விசாரணை, நீ தர்காக்கெல்லாம் போவியா உழுதா, ஆமா தர்காக்கெல்லாம் போவேன், போற வழியா மூன்று வழியா தான் போவேன், ஓகே. அப்ப இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம என்ன பண்ண, நம்ம நசீபு அவர்கிட்ட கொண்டு தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு, இது அவரை பத்தி புறம் பேசுறது இல்லைங்க, அல்லாஹ் காப்பாத்துறோம், உள்ள யதார்த்தத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், வேதனை சொல்லிட்டு இருக்கிறோம். அதனால வந்து இது அவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய மிஸ்டேக்கு, இந்த மிஸ்டேக்கு நாம குற்றவாளி ஆக மாட்டோம், நம்ம ஒற்றுமை சமுதாய ஒற்றுமையை கருத்தில் கொண்டு நம்ம ஃபாலோ பண்றோம் அவ்வளவுதான். மை ஹஸ்பண்ட் இஸ் ஒர்க்கிங் இன் எம்என்சி, எவ்ரி மந்த் ஃப்ரம் ஹிஸ் சேலரி தே ஆர் டேக்கிங் 3000 for health insurance. If that case, can we use that policy or we can leave that money? அவங்க வந்து 3000 ரூபாய் உங்களுக்கு இன்சூரன்ஸ் எடுத்தாங்கடா, அந்த இன்சூரன்ஸ் மெடிக்ளைம், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இதெல்லாம் ஹராம், நீங்க அந்த பணத்தை யூஸ் பண்ணக்கூடாது. மாசம் மாசம் 3000 எடுக்கிறாங்க, நான் அந்த பணத்தை ஏன், அவர் சம்பளத்துல எடுக்கிறது, இதை ஃபாலோ பண்ண, அதாவது இதை யூஸ் பண்ணலாமான்னு சொன்னா, நீங்க அல்லாட துவா செய்ய எல்லாம் அதை யூஸ் பண்றவங்க எனக்கு வாய்ப்பே வரக்கூடாது, நல்ல ராகத்தான சலாமத்தான நோய் இல்லாத வாழ்வு கூடாதுதான் கேளுங்க. அப்படி எப்பமாவது சூழ்நிலை ஏற்பட்டா நீங்க எவ்வளவு பணம் கட்டினீங்களோ அந்த பணத்துக்கு அளவு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த பணத்தை, அது உங்களுடைய பணம், அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு மேல ஒரு பைசா யூஸ் பண்ணாலும் அது ஹராம போயிடும். While we bath itself, can we take wudu? After taking wudu, if we touch our private part, when we are dressing, do our wudu get break? ஆமாங்க, அதாவது நீங்க வேணும்னு சொல்லி மர்மஸ்தானத்தை தொட்டிங்கண்டா உது செஞ்சதுக்கு அப்புறம் உது முடிஞ்சிடும். சோ அதனால நீங்க குளிக்கும் பொழுதே உது செஞ்சுக்கலாமா, உது செஞ்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அதே நேரத்தில் உது நியத்திலே குளிச்சா கூட உதவிடும். உது செஞ்ச பிறகு, குளிச்ச பிறகு, முடிஞ்ச வரைக்கும் மர்மஸ்தானங்களை கைப்படாம பாத்துக்கணும். இப்னு தைமியா அண்ட் அதர் ஸ்காலர்ஸ் ஃப்ரம் தேவ்பந்த் ஹஸ் செட் அண்ட் கிவன் ஃபத்வா அண்ட் ரமதான் மூன் தட் வேர் எவர் சம்மோன் சீஸ் எ மூன் அண்ட் டிக்ளேர்ஸ் ஃபாஸ்டிங், முஸ்லிம்ஸ் ஆஃப் என்டையர் வேர்ல்ட் ஷுட் ஃபாஸ்ட் வித் தெம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்சோ செட் ஃபாஸ்ட் ஜெனரலி டு என்டையர் உம்மா, நாட் ஒன்லி அரப்ஸ். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி எல்லாருமே அவங்களுடைய ஃபத்வாக்கள் அப்படி சொல்லியிருக்கிறாங்க, ஊரின் ஒரு பகுதியில் பிறை பார்த்தால் எல்லோரும் அந்த பிறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நம்ம மறுபடியும் அங்கேதான் மன்னிக்கும், காசியில் தான் மன்னிக்கும், அவர் விமர்சனம் பண்ற மாதிரி தான் வரும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க, அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லிருக்காங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லிருக்காங்க, பெரிய பெரிய ஸ்காலர்ஸ், பெரிய பெரிய இஸ்லாமிய ஸ்காலர்ஸ் ஃபத்வா கொடுத்துருக்காங்க. ஒரு ஊர்ல பெற பார்த்தா அந்த ஊருக்கே போதுமானதுன்னு சொல்லி இது எல்லாத்தையும் குப்பையிலத்துக்கு போட்டுவிட்டு நான் சொல்றதா சட்டங்கிற மாதிரி நடந்தாருன்னா அல்லாஹ் தான் அவருக்கு இதாயத்தை கொடுக்கணும், அவ்வளவுதான். அதனால இது எழுதியிருக்க இந்த விஷயம் எல்லாம் கரெக்டான விஷயம். ஆனா நம்ம வேற வழி இல்ல, சமுதாய ஒற்றுமை, இன்னும் சமுதாயம் பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஏற்கனவே மூணு பேர் நாலு பேர், அப்ப மக்காப்பள்ளி ஒரு பேர் தான் கொண்டாடி வந்துடும். அதுக்காக நம்ம வந்து சமுதாய ஒற்றுமையை கருத்தில் கொண்டு பல்ல கடிச்சிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் தெரியும் நம்ம எதனால இதை ஃபாலோ பண்றோங்கிறது, அல்லாஹ் நம்ம கூடி கொடுப்பான் இன்ஷாஅல்லாஹ். எனக்கு தெரிந்த நபருக்கு வீட்டில் பெண் பார்த்து பேசி வைத்துள்ளார்கள், இன்னும் நிச்சயம் கூட செய்யவில்லை. அதற்குள் இருவரும் சேர்ந்து போனில் பேசுவதும் சினிமா ஈயே போன்ற இடங்களுக்கு ஒன்றாக இவர் பொறாம பாவம் வீட்டில் தனியா உட்கார்ந்து பேசுவதுமா இருக்கிறார்கள். இதற்கு அவர்கள் பெற்றோர்கள் ஆதரவா இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் மார்க்கம் பற்றி நன்கு விளங்கியவர்கள், அப்படி இருந்து இப்படி செய்கிறார்கள். அவர்களுக்கு அவங்க என்னத்த மண்ணாங்கட்டி விளங்கி இருக்காங்க, நீங்க சர்டிபிகேட் கொடுங்க மார்க்கம் பற்றி விளங்கி இருக்காங்கன்னு சொல்லி மார்க்கத்தில் மண்ணும் விளங்கல அவங்க. அதனால இந்த மாதிரி ஹராம செஞ்சுட்டு இருக்காங்க. உங்கள் அறிவுரை மற்றும் குரான் இஸ் மூலம் விளக்கம் தேவை. அவங்க வந்திருக்காங்களா என்ன? அப்படி வந்திருந்தா நல்லா புரிஞ்சுங்க. நிச்சயதார்த்தம் பண்றதுனாலயே இது பெற்றோர்களோட பெரிய தப்பு. நிச்சயதார்த்தம் பண்ண மருமக பொண்ணு அனுப்புங்க மாமி, மாப்பிள்ளை தான் கூப்பிட போயிட்டு வாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா பணமும் முடிஞ்சிடும், அப்புறம் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க அப்புறம் திரும்ப விளையாட்டு. அதனால நிச்சயதார்த்தம் என்பது திருமணமாகாது, அது முறையும் கிடையாது, பெரிய ஹராம். திருமணம் என்று முடியும் வரை அவன் அந்நிய ஆண் தான், இது அந்நிய பெண் தான். அவங்க ஒன்னா பாக்குறது, பேசுறது, பழகிறது, கண்டவங்க கூட சுத்துறது சமானம். அது நிச்சயமான கணவனோடு, நிச்சயதமான பையனோடு ஒரு பெண் போறது கண்ட கண்ட ஆண்களோடு சுத்துவதற்கு சமம். அது ஒரு விபச்சாரம். அது இது பெற்றோர் புரிஞ்சுக்கிறது இல்லை. மார்க்கம் தெரிஞ்சு மண்ணாங்கட்டி தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அதனால அல்லாஹ் ரசூலுடைய மார்க்கப்படி புரிஞ்சுங்க. திருமணம் முடிக்கும் வரை நிச்சயம் அங்கிருந்து மார்க்கம் கிடையாது, திருமணம் கிடையாது, திருமணத்திலே பாதியும் கிடையாது. திருமணம் முடிக்கும் வரை அந்நிய ஆண், அந்நிய பெண். அவங்க சக நேர முடிவு என்பது என்ன? எங்கள் ஏரியாவில் உள்ள பள்ளிகளில் 4:35 பங்கு சொல்கிறார்கள். அதனால 4:30 வரை சாப்பிடலாமா? இல்லை, மக்காப்பள்ளி நேரமா 4:18 சகரை முடித்து விட வேண்டுமா? யாராவது நான் 5 பாங்க சொல்ல பதினொன்று சாப்பிட்டு இருக்கீங்களா? ஒரு பள்ளி பாங்கே சொல்லல, எங்க பள்ளி பாங்க சொல்லலப்பா. மோதி நேரம் தூங்கிட்டாருங்க, பாங்க சொல்லல, மைக்கு வேலை செய்யல. எங்க பள்ளியில பாங்கே சொல்லல, நான் சாப்பிட்டே இருப்பேன் காலையில சூரியன் முடியுமா 7:30 வரைக்கும். 7:30 சாப்பிட்டா அது ஃபாஸ்டிங் இல்ல, பிரேக் ஃபாஸ்டிங். அது பிரேக்ஃபாஸ்ட் அது. அதனால வந்து சகர் நேரத்தை பாத்துக்குங்க. அதாவது 4:20 இப்ப சூரிய இது சுபு சாதிய 4:20 ஒரு நிமிஷம் 2 நடு பேருந்தெல்லாம் முடிச்சிங்க, முடிஞ்சு போச்சு. சில காலையில் 4:23 4:24 போடுறாங்க, அது நிறைய கருத்து வேறுபாடு வருது. அதுல 4:20 சரியான நேரம், அது மாறும். நன்னைக்கு சொல்றேன், நீங்க அடுத்த வருஷம் வச்சிருக்கீங்க 4:20 சொன்னீங்க, இப்ப 4:25 வாங்க சொல்றாங்க, கேட்கக்கூடாது. இன்னைக்குள்ள டைம் சொல்றேன். அதனால டைம் சகத்தையும் பார்த்துங்க, அது 2 முன்னாடி முடிச்சுங்க பேருந்துக்காண்டி. ஜமாத்த பாங்க சொல்ற வரைக்கும் சாப்பிடலாம்னு சொன்னா எந்த பள்ளியிலே கரெக்டா பாங்க சொல்லுவாங்களோ? இப்ப மக்காப்பெல்லாம் 4:20 டான் பாங்க சொல்லுவாரு, 4:21 4:21 டான் பாங்க சொல்லுவாங்க. அப்படி பாங்க சொல்ற பள்ளியா இருந்தா ஃபாலோ பண்ணலாம். ஆ, இப்பதான் பாங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு, பாங்க முடிக்கிற வரைக்கும் சாப்பிடலாம். நோம்பு டமால் முடிஞ்சு போச்சு, நோம்பு பாங்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் சாப்பிட்டீங்கடா. ஜமாத் தொடங்கும் போது ஒரு சிலர் இமாம் ருக்கு சஜிதா போகும் போகும் முன் இவர்கள் முன்னதாகவும் ருக்கு சஜிதாவிற்கு போகிறார்கள், இமாமை சரியா பின்பற்றி தொழுவ மறுக்கிறார்கள் மறுக்கிறார்கள். இதை பற்றி ஹதீஸ் மற்றும் குரான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் இமாமுக்கு முன்பாக உங்களுடைய தலையை உயர்த்தினால் உங்களுடைய தலைகளை அல்லாஹ் கழுதையின் தலையை கொண்டு மாற்றி விடுவாங்கிறாங்க. இமாம் ஜமாத்தோட சொல்ல ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க, இமாமுக்கு முன்னாடி தலையை உயர்த்துறது, இமாமுக்கு முன்னாடி கூலி தெரிஞ்சிருக்கிறது, இமாமுக்கு முறையா போறது இல்லை அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய தலைகளை அல்லாஹ் கழுதியின் தலை கொண்டு மாற்றி விடுவான் அப்படிங்கிறாங்க. அதனால அது கூடாது. முறைப்படி இமாம் என்ன செய்யறாரோ உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ணி செய்யணும். குஜராத்ல இருந்து ஒரு மதரசாவுடைய உதவி கண்டு வந்திருக்கிறோம், உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயங்கள் பேசணும், இந்த விஷயங்கள் கேட்டோம்.